இறுதிப்பத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கடந்த 20 நாட்களிலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் 10 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் போதனைகளையும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கு நசீபை கொடுத்ததை போன்று அதன்படி நடப்பதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்துள்வானாக என்று துஆ செய்தவனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய நேற்றைய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்கமான ஆயத், முத்தஷாபிஹான ஆயத் என்றால் என்ன, முஹ்கமான ஆயத் முத்தஷாபியாத்தான ஆயத்துடைய விளக்கங்கள் என்ன, ஒரு நல்ல மூமின்கள் அதை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி, ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது இறங்கி 1400 வருஷங்கள் ஆச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அவ்வப்போடு சில சம்பவங்களுக்காக அந்த சம்பவங்களை ஒட்டி சில சட்டங்களையும் சில விளக்கங்களையும் சில ஆறுதல்களையும் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருப்பான். ஆனால் 1400 வருடங்களாகியும் இன்று வரை அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் சற்று ஆழ்ந்து நோக்குவோம் எனால் பல நேரங்களிலே அது நமக்கு இப்ப ஏதோ நமக்காண்டி இறங்கின வசனம் மாதிரி தெரியும். ஏதோ இப்ப ஏற்பட நம்முடைய பிரச்சனைக்காண்டி இந்த ஆயத்து இறங்கின மாதிரி தெரியும். இது இன்னைக்கு நாமளும் உணரலாம், சஹாபாக்களும் உணர்ந்தாங்க. ஆனா பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நமக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனோட தொடர்பும் கிடையாது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுறதும் கிடையாது, விளங்குறதும் கிடையாது, தர்ஜுமா பார்க்கறதும் கிடையாது. அதனால் நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியறது இல்லை. ஆனால் சஹாபாக்கள் குர்ஆன் இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே பல நேரங்களில் குர்ஆனுடைய ஆயத்துக்களை அவர்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கியிருக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கி 2-3 வருஷம் இருக்கும், அல்லது 4-5 வருஷம் இருக்கும். ஆனால் அவர்கள் சில சமயங்களிலே குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லது ஓதி காட்டப்படும் பொழுது எனவும் அப்போ அவங்களுக்கு இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப எங்களுக்கான இறங்கின மாதிரி தாய்த்திருது அப்படி பல நேரமே சொல்லுவாங்க. அதுல பிரபலமான சம்பவம் பாத்தீங்கன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஜனாசா கடத்தப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் என்ன தெரியுதுன்னு தெரியாம திகைச்சு போயிருக்கிறாங்க. என்ன முடிவாகும், ஏது முடிவாகும், இனிமே என்ன ஆகும், இஸ்லாத்துக்கு இஸ்லாமின் இருக்குமா இருக்காதா என்ற மாதிரி மனோநிலை சஹாபாக்களுக்கு ஏற்பட்டு திகைத்து போய் நின்ற நேரத்திலே ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கையில வாளை உருவிட்டு நிக்கிறாங்க. யார் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களோ அந்த வாள் தான் பேசும். ரசூலுல்லாஹ் மௌத்தால ஆகல, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க போன மாதிரி ரசூலுல்லாஹ் எங்க போயிருக்காங்க, அல்லாஹ்வை பார்க்க போயிருக்காங்க, திரும்ப வருவாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம மூளைக்கு ஒருத்தர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மெம்பர்ல ஏறி உறுதியா அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுனாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தில் ரப்புல் ஆலமீன் சொன்னா, அஃஇம் மாத்த அவ குத்தில இன் கலபத்து மலா ஆகாபிக்கும் உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், கத ஹலத் மின் கபலி ருசுல் அஃப இம்மாத அவ குத்தில இன் கலபத்து மலா அழகாவிக்கும். இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. அவ்வளவு சித்தியகிருதி எல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் தான். அவங்க யார் இல்ல? யார் இல்ல? அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஹலத் மின் கபலி ருசுல், அவர்களுக்கு முன்னாடி நிறைய ரசூல்மார்கள் மூத்தா இருக்கிறாங்க. எத்தனையோ ரசூல்மார்கள் வந்து மூத்தான மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க? மூத்தா இருக்கிறாங்க. அப்ப இம்மாத்த இந்த முகமது சல்லல்லா அலிஸ்லாம் இறந்து விட்டால், அவர் குத்தில அல்லது அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், இன்னும் கலபத்து மலா காவிக்கும், உங்களுடைய புறங்கால்கள் மீது புறமுதுகிட்டு அல்லாட தீன் இஸ்லாத்தோடு சென்று விடுவீர்களா அப்படிங்கிற வசனத்தை ஓதி காட்டுறாங்க. எந்த நேரத்திலங்க? பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் வஃபாத்தான நேரத்தில். இந்த ஆயத்தை கேட்ட உடனேதான் உமர் ரதியல்லாஹு அப்படி கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காங்க. உமர் ரதியல்லாஹு என்னாச்சு? உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அப்பதான் அவங்களுக்கே கண்ணு திறக்கிறாங்க. கண்ணு திறந்த மாதிரி இருக்குது. சே, எவ்வளவு அற்புதமான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம இப்ப பார்த்தோம்னா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசா கிடத்தப்பட்டிருக்க சஹாபாக்களுக்கு இப்ப அந்த நேரத்தில் ஆயத்து மாதிரி தெரியும். ஆனா உமர் ரதி அல்லாஹு சொல்றாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறங்கப்பட்ட இந்த ஆயத்து ஏதோ இப்ப எங்களுக்கு இறங்கின மாதிரி இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி, அது ரசூலுல்லா காலத்தில் இல்ல, சஹாபாக்கள் காலத்தில் இல்ல, இன்னைக்கும் இன்றைக்கு காலத்துக்கும் எத்தனையோ வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அப்படி ஆச்சரியமாயிடும். என்னடா ரப்புல் ஆலமீன் இன்னைக்குள்ள காலத்துக்கு சொல்ற மாதிரி சொல்றான் இது அப்படின்னு. இது அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்கு மட்டுமே உள்ள ஒரு அற்புதமான ஸ்பெஷாலிட்டி. அந்த அடிப்படையில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில இந்த வசனத்தை கொஞ்சம் முன் வச்சு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி வசனங்கள் தான் சகோதரர்களே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு மோட்டிவேட் செய்யக்கூடியதாக இருப்பது. இதுதான் காரணம். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இன்னைக்கும் முஸ்லீம்களை மோட்டிவேட் பண்ணுது, முஸ்லீம்களை உற்சாகப்படுத்துது. இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை மாதிரி உலகத்தில் எந்த மாதத்துக்கும் ஏற்பட்டிருக்காது. இஸ்லாத்திற்கு வந்த சோதனை மாதிரி உலகத்தில் எந்த மாதத்துக்கும் வந்திருக்காது. முஸ்லீம்கள் சந்தித்த சோதனை மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சோதனைகள், அவ்வளோ சோதனைகள், அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ இஸ்லாத்தின் மீது குற்றச்சாட்டுகள், பழிச்சொல், அவச்சொல், இவ்வளவு இருந்தும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் வளருதா தேய்தா? நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்குது. எந்த அமெரிக்காவும் எந்த யூத நசரானி சக்திகள் திட்டமிட்டு இஸ்லாத்தை பற்றி பொய் பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுடைய நாடுகளிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய சர்ச்சுகள், பெரிய பெரிய சர்ச்சுகள் வணங்குறதுக்கு ஆள் இல்லாம, தொழுறதுக்கு ஆள் இல்லாம, அட வாடகையாவது வரட்டுமா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு வாடகைக்கு விட்டு முஸ்லீம்கள் இந்த சர்ச்சுகளை வாடகைக்கு வாங்கி பள்ளிவாசல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. பல சைனகாக்கள், பல சைனகா யூதர்களுடைய வழிபாட்டு தலம், அந்த யூதர்களுடைய வழிபாட்டு தலங்கள் வாடகைக்கு விடப்பட்டு முஸ்லீம்கள் வாடகைக்கு எடுத்து தொழுது நடத்துறாங்க. எனக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவ்வப்போது. அதுல அமெரிக்காவில் சில பேர் கேள்வி கேட்டாங்க, எங்க பகுதியில் ஒரு சேனகாக்கு வாடகைக்கு வருது. சேனகாக்குறது யூதர்களுடைய வழிபாட்டு தலம், யூதர்களுடைய வழிபாட்டு தலம் வாடகைக்கு வருது, நாங்க அதை வாடகைக்கு எடுத்து அதுல ஜும்மா நடத்தலாமா அப்படின்னு பத்தவா கேட்டு வருது. அப்போ உலகத்தில் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா பள்ளிவாசல வாடகை கூட்டம் சொல்லி? பள்ளியாசில தொழுவதுக்கு ஆள் இல்ல, வாடகை கூட்டாங்க, எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல இணை இல்லாம புதுசு புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க, புதுசு புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க. இடையில நான் சமீபத்தில் கீழக்கரையில கேள்விப்பட்டேன், அந்த நம்ம இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக வேண்டி அங்க இப்ப இந்த ஸ்கீம் அண்டர்ல 100 பேருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அங்க ஏற்பாடு பண்ண நேரத்தில் சொன்னாங்க, இங்க ஒரு பள்ளியாசில ஷிப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த பள்ளியாசல் காலியா கிடக்குது, அங்க பிள்ளைங்களை தங்க வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. என்னங்க புது விஷயம், அது பள்ளியாசல் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்களா? ஆமாமா, அது தவுஜமாத் பள்ளியா வச்சிருந்தாங்க, இப்ப அவங்க ஷிஃப்ட் பண்ணி வேற படத்துக்கு போயிட்டாங்க, இப்ப அந்த இடம் காலியா இருக்குது. இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி இஸ்லாத்து சம்பந்தம் இல்லாதவங்க வேண்டா, இப்படி பள்ளியாசல ஷிஃப்ட் பண்ணிட்டோம், பள்ளியாசல மாத்திட்டோம், பள்ளியாசல வாடகை விட்டுறதுமே தவிர இல்லை என்றால் உண்மையான பள்ளிவாசல், வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசல், பள்ளிவாசல்கள் என்று கட்டப்பட்ட கட்டடங்கள் எங்கேயாவது வாடகை கொடுத்தா சிறுத்தை இருக்குதா? சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். வளர்ந்துட்டு இருக்குது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யுரீதுனல் யுத்ஃபிஉநூர் அல்லாஹ் பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஜோதியை அல்லாஹ் முத்திமு நூரிஹி உலவு கரிகள் காஃபிரோன், இந்த காஃபிர்கள் எல்லாம் வெறுத்தாலும் சரியே அல்லாஹ் அந்த ஜோதியை பிரகாசப்படுத்திக் கொண்டே இருப்பான், பிரகாசப்படுத்திக்கிட்டே இருப்பான். இது வாயினா ஊதுறதுக்கு இது மெழுகு வருத்தி தீபம் இல்ல, ஃபோன் ஊதணும்னு அணையறதுக்கு இது கங்கு, நெருப்பு கங்கு. கங்கு என்ன ஆகும், ஊத ஊத ஊத என்னாகும், அதிகமாகும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் ஊத ஊத அதை அணைக்கலாம்னு நினைச்சு ஊதுவாங்க, ஆனா அல்லாஹ் அதை அதிகமாகிட்டு தான் இருப்பான் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த மாதிரி வசனங்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகளாவிய அல்லாஹ் முஸ்லீம்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ நஷ்டப்பட்டாலும் இவ்வளோ சிரமத்தை தாங்கினாலும் தங்களை உயிரை கொடுப்பார்களே தவிர அல்லாஹ்வுடைய ஈமான் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு குறிப்பா பலஸ்தீன் மக்கள் எடுத்துங்க, இவ்வளோ வேதனைகள் இவ்வளோ கஷ்டங்கள், ஆனா ஒரு பலஸ்தீன் யூதனா மாறிட்டாரு அப்படின்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருக்குமா? இவ்வளவு தந்திரம் தாங்க முடியல, இவ்வளவு கஷ்டம் தாங்க முடியல, அதனால நம்ம யூதனா மாறினாதான் நம்மளை வந்து விட்டு வைப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு பலஸ்தீன் முஸ்லீம் யூதனா மாறிட்டான்னு ஒரு சரித்திரம் காட்ட முடியுமா? யூதர்கள் நிறைய பேர் இந்த அநியாயங்களை பார்த்து பாவிகளா, நீங்க இவ்வளவு அநியாயம் பண்ணியும் இந்த மக்கள் உறுதியா இருக்கிறாங்களே, இதுவா மார்க்கம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் பல பேர் இஸ்லாத்துக்கு வராங்களே தவிர எந்த முஸ்லீமாவது இந்த யூதர்கள் பண்ணக்கூடிய டார்ச்சரை தாங்க முடியாம கஷ்டம் தாங்க முடியாம யூதனா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சரித்திரம் கிடையாது சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற மோட்டிவேட் பண்ணக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன கஃபரு, நபியே காஃபிர்கள் இருக்கின்றார்களே, லன் துன்ஹுனிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ, அவர்களுடைய செல்வங்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அதாவை அவர்களுக்கு தடுக்க முடியாது. அவன் சேமித்து வச்ச செல்வத்தை வச்சு அல்லாஹ்விடத்தை காப்பாத்திக்க முடியுமா? அவன் பெத்து வச்சிருக்க பிள்ளைகளை வச்சு அல்லாஹ்விடத்தை காப்பாத்திக்க முடியுமா? அல்லாஹ்விட தண்டனை விட்டு ஒருபோதும் முடியாது. உலாய்கஹும் அப்போதுன்னார், நிச்சயமா அவர்கள் தான் நரகத்தினுடைய விறகுகள். நரகத்தின் விறகு யாரு? காஃபிர்கள் தான் அப்படிங்கிற அல்லாஹ். எப்படி இதுக்கு அல்லாஹ் சில உதாரணங்களை சொல்றான். இந்த ஆயத்து எங்க இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்புறம் சொல்றேன். அல்லாஹ் சில உதாரணங்கள் சொல்றான். ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய நிலைமை நீங்க பாக்கலையா? ஃபிரௌன் நிலைமை என்னாச்சு? வல்லதீன கபலியும், அவனுக்கு முன்னால் இருந்த கூட்டம் நிறைய பேரு, ஃபிரௌனு, ஃபிரௌனுக்கு முன்னாடி நம்ருது, நம்ருதுக்கு முன்னாடி ஹாமானு, இவங்களும் அல்லாஹ் நிராகரித்த காஃபிர்கள். இவங்க நிலைமை என்னாச்சுன்னு பார்க்கலையா? கத்தபூபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக திடீரென்று அவர்களை பிடித்தான். அல்லாஹ் பழிவாங்குவதில் மிகவும் தீவிரமானவன், அல்லாஹ் பிடிப்பதில் மிகவும் தீவிரமானவன். அப்போ இந்த காஃபிர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்படியே முஸ்லீம்களை போட்டு சித்திரவதை பண்ணோம்டா, இப்படியே முஸ்லீம்களை போட்டு கஷ்டப்படுத்தணும்டா, இப்படியே முஸ்லீம்கள் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, ஒருபோதும் இந்த காஃபிர்களுக்கு அவர்களுக்கு இந்த மாதிரி அவருடைய முயற்சி பலன் அளிக்காது. ஏன்? இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிரௌனை பார்க்கட்டும், ஃபிரௌனுக்கு முன்னாடி இந்த சரித்திரத்தை பார்க்கட்டும், ஃபிரௌன் எவ்வளவு பெரிய குடும்பங்களா இருந்தான், அவனுக்கு ஏற்பட நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ஆயத்துல பொய்ப்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ப்பிச்சாங்க, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை பொய்ப்பிச்சாங்க, அவனுக்கு இறுதி முடிவு என்னாச்சு? அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது ரசூலுல்லாஹ்வுக்கு முன் சென்ற சமுதாயத்தில் நடந்தது சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆகவே நபியே குல் லில்லதீன கஃபரு, நீங்கள் இந்த காஃபிர்களுக்கு சொல்லுங்கள், சத்துகுலபூன் சத்துகுலபூன், நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் தோற்கடிக்கப்படுவீர்கள். நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய மிசைல் இருக்குது, பெரிய பெரிய ஏவுகணை இருக்குது, பெரிய பெரிய பேட்ரியாட் இருக்குது, ஸ்கட் இருக்குது, எங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான கருவிகள் இருக்குது, இதெல்லாம் வச்சு முஸ்லீம்களை ஒண்ணுமில்லாம அழிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நபியே இந்த காஃபிர்களுக்கு சொல்லிவிடுங்கள், சத்துகுலபூன், நிச்சயமா நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் ஒரு நாள். சத்துஹஷரூன இலா ஜஹன்னம், நீங்கள் எல்லோரும் ஜஹன்னத்துக்கு முன்னால் நரகத்துக்கு முன்னால் ஒன்று திரட்டப்படுவீர்கள். வபியஸல் மிஹாத், அதுதான் ஒதுங்குமிடங்களில் மிக மோசமான ஒதுங்குமிடம் சொல்றான் ரப்பல் ஆலமீன். அருமை சகோதரர் சொல்லிட்டு பெருமானா சல்லல்லாஹு இந்த ஆயத்து எங்க இறங்கிச்சு சொல்றேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில பத்ர் போர் நடக்குது. அந்த பத்ர் போர்ல அல்லாஹ் எப்படி உதவி நமக்கு தெரியும். அந்த பத்ர் போரை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பத்ர் போர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆயத்து எப்ப இறங்கிச்சுங்கிற விவரத்தை பார்ப்போம். முதல்ல ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட அழிவை சொன்னா, ஃபிரௌனுக்கு முன் சென்ற கூட்டத்தாருக்கு ஏற்பட்ட அழிவை சொன்னா, சொல்லிட்டு நபியே இந்த காபிர்களுக்கு சொல்லிவிடுங்கள், சத்துகுலபூ, அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிடுங்கள். அவர்கள் ஒருபோது என்ன கிடையாது, வெற்றி கிடையாது. சத்துஹஷருன இலா ஜஹன்னம், அவர்கள் எல்லோரும் நரகத்தின் பால் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்பதையும் சொல்லுங்கள். சொல்லிட்டு கதுக்கானலக்கும் ஆயத்தும் ஃபிஃபியத்தைனி, இரண்டு கூட்டத்தார் சந்தித்தீர்களே, அதிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இல்லையா? இரண்டு கூட்டத்தார், இந்த கூட்டத்தார் இல்தகதா, நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டார்கள் இரண்டு கூட்டத்தினர்கள். ஃபியத்துன் துகாதிலு ஃபி ஸபீலில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய கூட்டம், உஹ்ரா காஃபிரா, இன்னொரு கூட்டம் காஃபிரான கூட்டம். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய முஸ்லீம்களுடைய கூட்டம், இன்னொரு கூட்டம் காஃபிரான கூட்டம். அந்த இரண்டு கூட்டமும் நேருக்கு நேர் சந்தித்த பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? கது காணலக்கும் காணலக்கும் ஆயத்தம் தகதா, இரண்டு கூட்டத்தினர்கள் நேருக்கு நேர் சந்தித்த பொழுது அதிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருந்தது. எதை பற்றி சொல்றோம்? அல்லாஹ் பத்ருப்புறப்ப சொல்றோம். பத்ருப்புற சகோதரர்களே, அதனுடைய வரலாறு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பெருமாள் எல்லாத்தையும் தெரியும் பத்ருப்புற வரலாறு. இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன், அந்த வரலாறு தெரிந்து கொள்வதை விட இந்த பத்ருப்புறினால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? ஏன்னா இன்னைக்கு ரமலான் 17 வந்துட்டா எல்லா பெரும்பாலும் பள்ளிகள்ல பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினம், பதில் சகாபாக்கள் நினைவு தினம் அப்படின்னு சொல்லி அந்த பதில் சகாபாக்களுடைய பேரை உட்கார்ந்து ஒரு ராத்திபா உட்கார்ந்து படிப்பாங்க. பத்திரிகையா 313 சகாபாக்களுடைய பேரையும் படிப்பாங்க. அதுல சாதுங்கிற பேர் ஒரு 50 பேர் வரும். சாதுங்கிற பேர் 50 பேர் இருப்பாங்க. சாது சாது சாது சாது சாது சாது சாது 50 பேர் படிப்பாரு. அதை சாது சாது சாதுன்னு. அப்புறம் முஹாதுன்னு சொல்லி ஒரு 10 பேர் இருக்கும். முஹாது முஹாது முஹாது முஹாது முஹாது முஹாது உட்கார்ந்து படிப்பாங்க. என்ன பிரயோஜனத்தினால அந்த சஹாபாக்கள் 313 பேரை படிக்கிறான்னு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினங்கிற பேர் நடக்கக்கூடிய பிதாத்துகள் இது. ஆனால் உண்மையிலேயே ஒரு மூமின் பத்ர் சஹாபாக்களிடத்திலிருந்து படிக்க வேண்டிய படிப்பினை, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எக்கச்சக்கமா இருக்குது. அதுல எக்கச்சக்கமா இருக்குது. அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பத்ர் போரை ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகின்றான். சொல்றான் பாருங்க, ரப்பல் ஆலமீன் இரண்டு கூட்டத்தினர்கள், ஃபேத்துன் துகாதிலு ஃபி ஸபீலில்லாஹ், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய கூட்டம், வஃபியத்துன் உஹ்ரா காஃபிரா, மற்றொரு கூட்டம் காஃபிரான கூட்டம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால குரைஷிகள் கடுமையான தொல்லை கொடுக்கறாங்க. தொல்லைனா கொஞ்ச நஞ்ச தொல்லை அல்ல, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதையெல்லாம் தாங்கி கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கே ஆபத்து. அபூஜஹலுடைய தலைமையில 19 பேர் கொண்ட கூட்டம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்காண்டி திட்டமிட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் உத்தரவிடுறான், நபியே இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம், நீங்க எங்க போயிடுங்க, மதீனாக்கு போயிடுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு துணைக்கு அழைச்சிக்கிட்டு மதீனாக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் எங்க வந்துறாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு அடைக்கலம் கொடுத்த ஊரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவா அன்பா இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்த மக்களுக்கு மத்தியில அழகான உள்ள சஹாபாக்களை தர்பிய செஞ்சுக்கிட்டு, தாவா செஞ்சுக்கிட்டு, களிமா சொல்லி கொடுத்துக்கிட்டு, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு மக்களுக்கு இஸ்லாத்த பத்தி ஒழுக்கங்களை கத்துக் கொடுத்துட்டு இப்படி ரசூலோட வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்குது. ஹிஜ்ரி 2 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி வருது. திடீர்னு என்ன செய்தி? அபு சுஃபியான் தலைமையில சிரியாவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. மக்காவை நோக்கி வந்துட்டு இருக்குது. சிரியால இருந்து வந்துட்டீங்கன்னா மக்கால இருந்து சிரியாவுக்கு போகும்போது தகவல் வரல ரசூலாக்கு. சிரியால இருந்து திரும்பும்போது தான் தகவல் வருது ரசூலாக்கு, லேட்டா வருது. சரி, இந்த கூட்டம் ஏன் சிரியாவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா, அபூஜஹல், அபுலஹப், அபு சுஃபியான் போன்ற பெரிய பெரிய முர்ரா, உத்துபா, ஷைபா போன்ற பெரிய பெரிய காஃபிர் தலைவர்கள் உட்காந்து ஆலோசனை பண்றாங்க. என்னண்டு நாம முகமதை என்னென்ன தொந்தரவு பண்ணும், எல்லா தொந்தரவும் பண்ணோம். அவர் இங்கேயும் தப்பிச்சு எங்க போயிட்டாங்க? மதீனாவுக்கு போயிட்டாங்க. அங்க பார்த்தா அவருக்கு முழு சப்போர்ட், மக்கள் கடுமையான ஆதரவு, நல்ல வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இவரை வளர விட்டோம்னாக்கா நாளைக்கு ஆபத்து யாருக்கு தான்? யாருக்கு ஆபத்து? மக்காவுக்கு தான் ஆபத்து, மக்காவாசிகளுக்கு ஆபத்து. நம்ம மேல படைக்கலை படையெடுத்து வருவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம உஷாராயிக்கணும். அதனால எல்லா வீடுகள்லையும் ஆயுதங்கள் ஆயத்தமா இருக்கணும், தயாரா இருக்கணும். எப்ப முகமது நம்ம படையெடுத்து வந்தாலும் அவர் கடுமையான படிப்பினை சொல்லணும், பாடம் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து பணத்தை கலெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு வீட்டிலேருந்து என்னென்ன பொருள் கொடுங்க. நம்ம இப்ப ஆயுதம் தான் ரொம்ப முக்கியம், ஆயுதம் வாங்கி வைக்கணும், ஆயுதம் வாங்கி வைக்கணும்னு சொல்லி எல்லார் வீட்டிலிருந்து பணத்தை கலெக்ஷன் பண்ணி அபு சுஃபியான் கொடுத்து அபு சுஃபியான சிரியாவுக்கு அனுப்புறாங்க. எதுக்காண்டி? ஆயுதங்கள் வாங்கறதுக்கு. அபு சுஃபியான் தலைமையில போய் சிரியால போய் தங்கியிருந்து ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு அந்த கூட்டம் எங்க திரும்புது? மக்காவுக்கு திரும்புது. சிரியால இருந்து மக்காவுக்கு வந்தா எது வழியா தான் வந்தாவணும்? மதினா வழியா தான் போயாகணும். இது திரும்ப வரும்பொழுது ரசூலுக்கு செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆலோசனை பண்றாங்க, இந்த ஆயுதம் மக்காவுக்கு போய் சேர்ந்தா அது யாருக்கு ஆபத்து? முஸ்லீம்களுக்கு ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. அதனால இந்த ஆயுதங்களை மக்காவுக்கு போய் சேர விடக்கூடாது. அதனால வழிமறிச்சிடணும், நம்ம நமக்கு எதிராக போகக்கூடிய ஆயுதங்களை வழிமறிச்சிடணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு திட்டமிட்டு சகோதர இஸ்லாத்துடைய முதல் போர் ஆயத்தம் ஆரம்பமாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க, இரண்டு சஹாபாக்களை அதுக்குன்னு போட்டு உளவுத்துறைக்கு போட்டு அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மதினாவுக்கு வெளியில உள்ள கிராமங்கள்ல அப்பப்போ விசாரிக்கணும், என்னண்டே ஏதாவது வியாபார கூட்டம் வர்றாங்களா, இங்க தங்குறாங்களா, வெளியூர் பிரயாணிகள் வர்றாங்களா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்போட்டுக்கிறாங்க. அந்த ரெண்டு சஹாபாக்களும் அப்பப்போ அந்த கிராமங்களை சுத்தோட்டாரதுல அந்த காட்டரபிகள், அந்த புதுக்கள், அதாவது கிராமத்துவாசிகள், இவங்கள்ட்ட போய் அப்பப்போ விசாரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அபு சுஃபியான் ரொம்ப பெரிய அறிவாளி. அபு சுஃபியான் பெரிய அறிவாளி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா மகன். அபு சுஃபியான் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்ன முறை ஒரு வகையில். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பல நேரங்களில் அபு சுஃபியான குணம் உருவ அமைப்பு ரசூலுக்கு ஒத்திருக்கும். அந்த மாதிரி அபு சுஃபியான் அறிவில ரொம்ப தேர்மையானவர். அவர் என்ன ஐடியா பண்றாருன்னா, நம்ம ஆயுதங்கள் வாங்கிட்டு போறோம், ஆனா எந்த ஊரை கடந்து போறோம்? எங்க? மதினாவை கடந்து போறோம். அதனால மதினாவை கடந்து போறதுனால ஒரு கால நம்ம இந்த ஆயுதங்கள் வாங்கிட்டு வர செய்தி முகமது சல்லாஹ் தெரிஞ்சா நம்மளை அட்டாக் பண்றதுக்கு அவரை தான் ஏற்பாடு பண்ண கூடும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையா அவர் என்ன பண்றாருன்னா, வியாபார கூட்டத்தை பின்னாடி வர சொல்லிட்டு இவரே ஒரே ஒரு ஆளோட துணைக்கு அழைச்சிக்கிட்டு உளவு பார்க்க முன்னாடி வர்றாரு. நாமே முன்னாடி உளவு பாக்குறேன், முகமது சல்லாஹ் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காரா, என்ன பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கான முன்னாடி வர்றேன். நீங்க வியாபார கூட்டம், அதாவது என்ன அந்த ஆயுதம் ஆயுதத்தை எடுத்துட்டு வர கூட்டம், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி வர்றாரு. இதுக்கிடையில அந்த சஹாபாக்கள் ரெண்டு பேரும் உளவு பார்க்க வந்தாங்கல்ல, அப்ப உளவு பார்க்க வரும்பொழுது ஒரு கிராமத்தில் கிணத்துல ரெண்டு பொம்பளையும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? ஒரு பொம்பளை சொல்றா, அடியே எனக்கு தர வேண்டிய பணத்தை எப்படி திரும்ப தரப்போற, எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு தான் கொடுத்த கடனை கேட்கிறான். அந்த பொம்பளை சொல்றா, இரு சிரியால இருந்து ஒரு பெரிய கூட்டம் வருதா, அவங்க மக்காவுக்கு போறவர்கள் இங்க வந்து தங்க போறாங்க, அவங்களுக்கு நான் பணிவிட தண்ணி நீ எடுத்து கொடுங்க, பணிவிட செய்வேன், எனக்கு காசு கிடைக்கும், அந்த காசு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இது யார் காதல விழுந்துருது? சஹாபாக்கள் காதல விழுந்த உடனே பெருமானா சலாத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டான், யார சொல்லதா, அபு சுஃபியான் வருது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கிராமத்துல வந்து இந்த ஊர்ல தங்க போறாரு அப்படின்னு தகவல் எடுத்துட்டு வந்துட்டாங்க ரசூலாட்ட. இதுக்கப்புறம் யாரு அந்த ஊருக்கு? அபு சுஃபியான் வர்றாரு. இதுக்கப்புறம் அபு சுஃபியான் வர்றாரு, வந்து அங்க ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேற்பாடு பண்ணிருக்காங்களா, இதை நம்மளை தாக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கான அபு சுஃபியான் வர்றாரு. வந்து பார்த்தா அந்த மக்கள்கிட்ட விசாரிக்கிறார், அந்த மக்கள்கிட்ட ஏதாவது வெளியூருக்காரங்க யாராவது வந்துருப்போனாங்களாமா அப்படின்னு விசாரிக்கிறாரு, எந்த தகவலும் இல்லை. பார்த்தா அபு சுஃபியான் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க, அங்க ஒரு ஒட்டகத்துடைய காய்ந்த சாணம் கிடக்குது, ஒட்டகத்துடைய காய்ந்த சாணம் கிடக்குது, அந்த சாணத்தை எடுத்து உடச்சி பாக்குறாரு, அதுல ஒரு பேரிச்சம்பளம் கொட்டை இருக்குது, செரிமானமாகாத ஒரு பேரிச்சம்பளம் கொட்டை. இதை பார்த்த உடனே, ஆஹா, இந்த வகை பேரிச்சம்பளம் மதினால மட்டும்தான் விளையும், இந்த வகை பேரிச்சம்பளம் வேற சுத்தோட்டார எந்த கிராமத்திலும் விளையாது, மதினால மட்டும்தான் விளையும். அப்ப மதினாவில் இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பேரு எங்க வந்துட்டு போயிருக்காங்க, இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப அதை பத்தி விசாரிக்கிறார், மதினால யாரும் வந்தாங்களா, பேசுறாங்களா, வந்தாங்களா, யாருக்கு ஒழுங்கான தகவல் தெரியல. அப்ப அவரு கன்ஃபார்ம் ஆயிடுது, சரி அப்ப ஏதோ நடக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி அவர் என்ன பண்ணா, ரெண்டு வேலை பண்றாரு. ஒருவேளை அந்த ஆயுத கூட்டம் வருது பாருங்க, அந்த ரூட்டை திருப்பி விட்டுறாரு, மதினா வழியா வரதுக்கு பதிலா யாம்புன்னு ஒரு ஊர் இருக்குது, இப்போ கடற்கரை ஓரமா யாம்பு போய் ஜித்தா போய் அப்படியே மக்காவுக்கு போயிடலாம். அந்த மாதிரி அந்த யாம்பு வழியா ஜித்தா வழியா திருப்பி விட்டுறாரு. மதினா வழியா போற ஷார்ட், அதான் சரியான பாதை, இது மதினா வழியா வராம சுத்துப்பாதையில யாம்பு வழியா திருப்பி விட்டுறாரு. திருப்பி விட்டுட்டு அதே நேரத்தில் மக்காவுக்கு செய்தி அனுப்பிடுறாரு, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தாக்குறதுக்கு பெரிய ஆயத்தத்தோடு இருக்காரு, நீங்க ஒரு பெரிய படையோட வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வேலை செய்யறாரு. இந்த செய்தி வந்த உடனே அபூஜஹல் தலைமையில் என்ன பண்றாங்க, மக்கத்து குறைசிகள் கூடுறாங்க, நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அவசர ஆலோசனை பண்றாங்க, நாம ஒவ்வொருத்தரும் வீட்டு காசை போட்டு கையில இருந்து காசெல்லாம் போட்டு அபு சுஃபியானுக்கு நம்ம ஆயுதம் வாங்க அனுப்புனா முகமது சல்லாஸ் என்ன பண்றாங்க, அவரை வழிமறிக்க பாக்குறாரு. அதனால நம்ம விடக்கூடாது, நம்ம ஒரு 1000 பேர் கொண்டு படை போய் யாருக்கு ஹெல்ப் பண்ண போனோம், யாருக்கு அபு சுஃபியான் ஹெல்ப் பண்ண போனோம் சொல்லி அபுஜஹலுடைய தலைமையில 1000 பேர் கொண்டு படை வர்றாங்க. இந்த தகவல் எதுவுமே யாருக்கு தெரியாது, நபி சொல்லாலும் தெரியாது. அபு சுஃபியான் வந்ததோ அங்க படையை திருப்பி விட்டதோ அவன் அவர் வந்து மக்காவுக்கு தகவல் அனுப்பினதோ மக்கள் இந்த 1000 பேர் கொண்ட படம் வருதோ எதுவுமே ரசூலுல்லாஹி ஸல்லம் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கிட்ட ஆலோசனை பண்றாங்க, இந்த மாதிரி அபு சுஃபியானோட வியாபார கூட்டம் வருது, இது என்ன பண்ணலாம், வழிமறிக்கலாமா அப்படிங்கும்போது சஹாபா கிட்ட ஆமா யா ரசூலுல்லாஹ், இந்த ஆயுதங்கள் எல்லாம் மக்காவுக்கு போனா நமக்கு தான் பெரிய ஆபத்து, அதனால நம்ம வழிமறிப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அவங்க மக்கால இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பத்ர் மைதானத்துக்கு வர்றாங்க. ரமதான் மாதத்துல கடுமையான வெயில், எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்பதான் சகோதரர்களே சஹாபாக்குடைய தியாகம், சஹாபாக்குடைய உணர்வு. ரசூலா சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, எப்படி எனக்கு உறுதுணையா இருப்பீங்களா, சப்போர்ட்டா இருப்பீங்களா, நம்மகிட்ட எந்த ஆயுதம் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது, எந்த விதமான போர்க்கருவிகள் கிடையாது, நிராயுத பாணிகளா இருக்கிறோம், உடஞ்சி போன கத்தி மழுங்கி போன கத்தி இந்த மாதிரி தான் வச்சிருக்கிறோம், இதை வச்சு நம்ம அவ்வளவு பெரிய பெரிய கூட்டத்தை எதிர்க்க முடியுமா, நம்ம போலாமா அப்படிங்கிறாங்க. அப்பதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, மாதிய கரபர் ரதியல்லாஹு சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூதர்களை வாங்க அல்லாஹ்வுடைய ஜிஹாத் செய்யலாம் கூப்பிடும் பொழுது காத்தில் அந்தவர் ரப்புக்கு இன்னா ஹாஹுனா காயிதோன், நீங்களும் ரப்பு போய் சண்டை போடுங்க, நான் இங்கே உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா சம்பவத்தை சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சம்பவத்தை சொன்ன அந்த மாதிரி யார சொல்லலாம், நாங்க சொல்ல மாட்டோம், நாங்கள் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிப்போம், நீ நெருப்புல பாய சொன்னாலும் பாதிப்போம் பாய்வோம் நாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வர்றாங்க. சகோதரர்களே புறப்பட்டு வந்த பிறகுதான் ரசூலுல்லாஹி செய்தி வருது, எத்தனை பேர் கொண்ட படம் வர்றாங்க, 1000 பேர் கொண்ட படம் வர்றாங்க. ஏன்னா அபு சுஃபியானோட தலைமையில வந்து 40 பேர் தான், அபு சுஃபியான் தலைமையில வந்து 40 பேர் தான், 40 பேர் கொண்ட கூட்டத்தை ஈஸி அடிச்சாலும் 313 சஹாபாக்கள் வந்தாங்க. ஆனா அபு சுஃபியானுடைய படத்தை எஸ்கேப் ஆயிடுச்சு, எந்த படம் வருது, அபு ஜஹலுடைய படம் வருது, 1000 பேர் கொண்ட படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போரிலே எப்படி வெற்றி கொடுத்தான் என்பது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினை. சஹாபாக்களுடைய தக்வா, அவனுடைய டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, ஜிஹாதிய உணர்வு, ஷஹாதத்துடைய வேட்கை, பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னா உடனே கட்டுப்பட்டு நடக்கிறது, ஒபீடியன்ஸி, இதன் இந்த நல்ல குணங்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு சஹாபாக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். எப்படி வானத்திலிருந்து மலக்களை இறக்க வச்சான், முதல்ல மழையை இறக்கினான். சூரத் இன்னொரு சூரால் அல்லாஹ் தெளிவா சொல்றான், இதை பத்தி சூரத் ஆலிம்ரான் பின்னாடி சொல்றான், முதல்ல அல்லாஹ் மழையை இறக்கினான். அன்றை இரவிலே மழையை இறக்கி என்ன பண்ணா, அதாவது ஏற்கனவே காஃபிர்கள் மக்கத்து குறைசிகள் வந்த இடம் நல்ல களிமண் தர நல்ல ரஃபா இருந்துச்சு, நின்று சண்டை போட்டு நல்ல பொருத்தமான இடம், அதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் கிடைச்ச இடம் சொதி மணல் கிடைச்சது, மணல்ல நின்று சண்டை போட முடியாது, அந்த மணல் தான் கிடைச்சது. அல்லாஹ் என்ன பண்ணா, நைட்டோட மழை இறக்கி இந்த மணல் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, களிமண் என்ன ஆயிடுச்சு, சொத சொதன ஆயிடுச்சு. அல்லாஹ் முதல்ல அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணான். அப்புறம் என்ன பண்ண, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்க்காலத்து எதிர்விதமா பாக்குறாங்க, பார்க்கும் பொழுது இவர்களுடைய கண்ணுக்கு இந்த படையை 2 மடங்கா காட்டினா, அவங்களுடைய கண்ணுக்கு இதை அல்லாஹ் 2 மடங்கா காட்டினா. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உதவிகள் ஏன் இப்படி காட்டினா, சஹாபாக்கள் கண்ணுக்கு 1000 பேர் கொண்ட குறைஷிகள் எப்படி காட்டுறான், அல்லாஹ் 3000 காட்டுறான், 2000 காட்டுறான், 2 மடங்கு காட்டுறான். இப்படி பார்த்தோம் சஹாபாக்களுக்கு, யாழ்தான் நாங்க 1000 பேர் தான் நினைச்சோம், 2000 பேர் வந்திருக்கிறாங்களே, ரப்பே உன்னோட உதவி இல்லாம எங்களால ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் இவங்களுக்கு என்ன அதிகமாச்சு, தக்வா அதிகமாச்சு, ஈமான் அதிகமாச்சு, அவங்களுடைய படைக்கு இவங்களும் டபுளா காட்டினா, அல்லாஹ் என்னடா இது 300 பேர் எதிர்பார்த்து வந்தோம், இங்க 600 பேர் இருக்காங்களே, இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியலையே, நம்ம தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிக்மத்தை அல்லாஹ் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான சகோதரர்களே, எப்படி உதவி செய்வான். அந்த பதில் சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது 2வது உதவி. 3வது உதவி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து அடையாளமிடப்பட்ட மலக்குகளை இறக்கினான், அடையாளத்தோட தலப்பா கட்டி மலக்குகள் வானத்திலிருந்து இறங்கினாங்க. எந்த அளவுக்குண்டா, அபுலஹப் அந்த போர்ல கலந்துக்கல, அபுலஹப் அந்த போர்ல கலந்துக்கல. அப்போ அவரு அங்க எல்லாம் அங்க அடிபட்டு உதவிட்டு திரும்பி போதுங்க, அபுஜஹல் அவுட், எந்த இந்த பத்ர் போர்ல அபுஜஹல் அவுட், உத்துபா அவுட், ஷைபா அவுட், பெரிய பெரிய வில்லன்கள் பூரா அவுட்டு, எல்லா லட்சத்தையும் எல்லாம் சாவடிச்சுட்டான். இருக்கிறது போல இந்த காமாசாம வில்ல மட்டும் தான் அங்க இருக்குது. அப்ப அங்க போய் அபூ சுஃபியான், அவரும் வரல, அவர் தான் மக்களுக்கு திரும்பிட்டார். அப்படியே அபூ சுஃபியான்ட்ட அபுல் ஹபு கேக்குறாரு, என்னங்கய்யா நீங்க அரபுகள் சண்டை போடுறதுல எவ்வளவு திறமையான ஆளுங்க, அநியாயமா அந்த முஸ்லீம்கள்ட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கீங்களே, கேவலப்பட்டு வந்திருக்கீங்களே, 70 பேரை பலி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அபுல் ஹபு புலம்புறான். அப்போ அபூ சுஃபியான் சொல்றான், லூசு மாதிரி பேசாத, லூசு மாதிரி பேசாத, அங்க நடந்தது என்ன தெரியுமா, போயிட்டு வந்தவங்களை கேளு அப்படின்னு போயிட்டு வந்த ஒரு காட்டரவியை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லுப்பா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், நாங்க அந்த மக்களை இதுக்கு முன்னாடி மக்களை பார்த்ததே இல்லை, மதினாலையும் பார்த்தது இல்லை, ஒவ்வொருத்தரும் பார்த்தா 6 அடி ஹைட்டுக்கு இருக்கிறாங்க, நாங்க அவங்க பார்த்தா வாழை தான் ஓங்குறாங்க, வாழ் ஓங்குற வாழ் கழுத்துல படல, கழுத்தான கீழே உழுது, வெட்டது யாரு, மலக்குமார்கள், மலக்குமார்கள் காஃபிர்கள் கண்ணுக்கு காட்டினான், அல்லாஹ் காஃபிர்கள் கண்ணுக்கு காட்டினான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த சம்பவத்தை சொல்லி இப்படி பதில் என்ன நடந்துச்சு பாக்கலையா. இந்த பதில் போர் சம்பவம் முடிஞ்ச உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வர்றாங்க. மதீனால வந்து கேக்குறாங்க, மதீனால வந்து கேக்குறாங்க, யா அய்யுஹல் யஹூத், யூதர்களே, அஸ்லிமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா அங்க மக்கத்து குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்பாக, மின் கபலி மா அசாபலக்கும் மா அசாப குறைஷி மக்கா, மக்கத்து குறைஷிகளுக்கு ஏற்பட்ட முசீபத்து உங்களுக்கும் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார பாத்துங்க, மதினால யூதர்களை பார்த்து. அதுக்கு அந்த யூதர்கள் சொன்னாங்க, இன்னக வல்லாஹி லவ் காதல்தனா, நபியே முஹம்மதே, மக்கத்து குறைஷிகள் கிறுக்கு பயிலுக போர் செய்ய தெரியாத பயிலுக, அப்படி காட்டறிவிங்க, காட்டு மீன் தினமும் அடிப்பாங்க, நேக்கு பார்த்து திறமையெல்லாம் அடிக்க மாட்டானுங்க, கச்சா முச்சா அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. ஆனால் இன்னக்க லவ் காதல்தனா, நீர் எங்களோட சண்டை போட்டிருந்தால், அரஃப்த அண்ணா நஹனுன்னாஸ், நாங்க எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்களோட சண்டை போட்டிருந்தா நாங்க எப்படிப்பட்ட ஆளு தெரிஞ்சிருக்கோம், அது இவங்க குறைசி பயிலுக்கு சண்டை போட தெரியாது, காட்டு மீனாடி பயிலுக அவங்களுக்கு சண்டை போட்டு வந்து அவங்களை ஜெயிச்ச உடனே இன்னும் பெருசா ஜெயிச்சா சொல்றீங்களா அப்படின்னு நாங்க பாருங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கணும். குல் நபியே, நீங்க சொல்லுங்கள், இல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்களை சொல்லுங்கள், சத்துகலபோ, நிச்சயமா நீங்க தோற்கடிக்கப்படுவீர்கள். சும்மா உணர்ச்சி வசப்படுற வார்த்தையா, நீங்க நம்ம ஆளுங்க பேஸ்புக்ல பேஸ்புக் வீரர்கள் சில பேர் இருப்பான், நரேந்திர மோடியே நீ வந்து விட்டால் நாங்கள் பயந்து விடுவோமா, வீராவேசம் பேசுவான். ஏ யூதர்களே, நீங்கள் ஒரு நாள் வெட்டப்படுவீர்கள், வீராவேசம் பேசுவான். இவன்ட்டு அமல் இருக்கா, தொழுக கிடையாது, வீராவேசம் பேசுவான். என்ன பிரயோஜனம், அப்படி அல்லாஹ் ரப்பல்லாஹ் வீராவேசம் பேசலங்க, நிரூபிச்சு காட்டணும். நிச்சயமா நீங்க தோற்கடிக்கப்படுவீர்கள் அப்படின்னா எப்போ, பதில் போர் நடந்த நேரத்தில். ஆனால் அல்லாஹ் ரப்பல்லாஹ்வின் ஹைபரிலே தோற்கடிச்சு காட்டினா, அல்லாஹ் ஹைபர்ல தோற்கடிச்சு காட்டினா, யூதர்கள் அத்தனை பேர் கேவலப்பட்டு மதினா விட்டு வெளியேறினார்கள், கேவலப்பட்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன வார்த்தையை அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டினா, இன்னைக்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை இன்றைய காலத்துக்கு பொருந்தின மாதிரி இருக்குது. அது அல்லாஹ் சொல்றான், ஷதீதுல் இக்காப், அவன் பழிவாங்குவதில் தீவிரமானவன் அல்லாஹ். எந்த அளவுக்கு இறக்கசாலியோ, எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அருள் மிக்கவன், தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய எதிரிகள் மீது பழிவாங்குவதில் மிகவும் தீவிரமானவன். அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான், அவன் நினைத்ததை சாதிக்கக்கூடியவன், நினைச்சதை சாதிப்பான், அவன் நினைச்சதை நடத்திய தீர்வான். ஃபிரௌனுடைய படையை பற்றியும் ஹாமானுடைய படையை பற்றியும் செய்தி உங்கள்கிட்ட வரலையா, நீ பார்க்கலையா, எவ்வளவு பெரிய படைய வச்சிருந்தான் ஃபிரௌன், அல்லாஹ் அவனை சாகடிக்கலையா. அதனால அல்லாஹ் நினைத்ததை சாதிப்பவன், அவன் மிகப்பெரிய பழிவாங்குவதில் தீவிரமானவன் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் சொல்றான். சகோதரர்களே, இந்த பதில்போரிலே, பதில்போர் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்னவென்றால், சகோதரர்களே, எந்த ஒரு மூமினும் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில நமக்கு எப்ப ஜிஹாது செய்ய வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப செய்யறதுக்கு தயாரா இருக்கும். அதான் அல்லாஹ் தஆலா வஹைதுலஹு மஸ்தத்தாதும் மின் குவத்தின் வமின் ரிபாத்தில் ஹைலி துருகி பூனபி அதுவக்கும் அதுவல்லா, உங்களால் முடிந்த அளவுக்கு சக்திகளை, ஆற்றலை, பலத்தை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எதுக்காக, உங்களுடைய எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் பயமுறுத்துவதற்காக. ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய எதிரிகள் பார்த்துதான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, எது செய்யக்கூடாதோ அதுல நாம மூழ்கி கிடக்கின்றோம். தேவையில்லாத நமக்கு மத்தியிலே உள்ள கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிளவுகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானா அந்த ஜமாத்தா அந்த ஜமாத்தா பிளவுகள் பிரிவினைகள் பார்க்கிறோம். எப்படி ரோம் நாடு வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலே கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அங்கே, எந்த நேரத்தில் தெரியுமா? அந்த நேரத்தில் கிறிஸ்தவத்தில் கருத்து வேறுபாடு இருந்துச்சா? உலகத்தில் எதிரிகள்லாம் கிறிஸ்தவ அழிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்ப கிறிஸ்தவத்தில் என்ன கருத்து வேறுபாடா? கன்னிமேரி கையில் இருக்க குழந்தை, கன்னிமேரி கையில் குழந்தை வச்சிருக்கிற சில வச்சிருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய வலது கையில் வச்சுக்கிறதா இடது கையில் வச்சுக்கிறதா? கன்னிமேரி உருவம் வரையும் பொழுது சிலை வரையும் பொழுது அந்த மேரி கையில குழந்தை வச்சிருப்பாங்களே, அந்த குழந்தை இடது கையில இருக்கணுமா வலது கையில இருக்கணுமா அப்படின்னு கிறிஸ்தவ குடும்பத்தில் சண்டை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கே அவருடைய எதிரிகளை அனுப்பி கிறிஸ்தவ அழிச்சான். இன்னைக்கு சகோதரர்களே, எதிரிகள் பெரிய அளவில் திட்டம் போட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை அழிக்கணும்னு. நாம என்ன பண்றோம்? விரல ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா, நீட்டணுமா மடக்கணுமா, தொப்பி போடணுமா போடக்கூடாதா, அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா இல்லையா? தரா 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா, 20 ரக்காத்து நிரூபிச்சுட்டா 100,000், 8 ரக்காத்து நிரூபிச்சுட்டா 10,000,000, அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ சூனியத்தை நிரூபிச்சுட்டா 50,000,000், நிரூபிக்காட்டா 1,00,000,000. இப்போ சகோதரர்களே பாருங்க, சமுதாயம் எங்க போய்கிட்டு இருந்து பாருங்க. சாதாரண அற்பமான விஷயங்கள், சூனியம் இருக்கட்டும் இல்லாம போகட்டும், அது இருக்கட்டும் அழிஞ்சு போட்டோம், அதை நிரூபிச்சு என்ன பிரயோஜனம்? நிரூபிக்கனால என்னைக்கு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அல்லாவுடைய உம்மத்துக்கும் அல்லாவுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது இம்மையில பிரயோஜனம் கிடைக்குமா? ஆனா என்னைக்கு இந்த மாதிரி அற்பமான கருத்து வேறுபாடுகளிலே நம்முடைய சிந்தனைகளை ஈடுபடுத்திக் கொண்டிருப்போமோ, என்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை மேம்படுத்தாமல் சமுதாயத்தை அறிவுபூர்வமாக கல்வி ரீதியாக ஆயத்த ரீதியாக உடல் பலத்தையும் ஆயுத பலத்தையும் எல்லா விதமான பலத்தையும் தயார்படுத்தி என்னைக்கு சமுதாயத்தை மேம்படுத்தாம அற்பமான இந்த விஷயங்கள் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோமோ, நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எதிரிகளை நம்மை சாட்டி விட்டு விடுவான். அல்லாஹ் சூரத் தௌபால சொல்றான், உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்களுடைய சக்தி உங்களோட போயிடும், காத்து போயிடும். அல்லாஹ் உங்களுடைய காத்து போயிடும், டயர்ல காத்து போனா என்ன ஆயிடும்? பஞ்சர் ஆயிடும். உங்களுடைய ரீஹ உங்களோட போயிடும், உங்களுடைய சக்தி உங்களோட போயிடும். எப்போ நீ உங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால், உங்களுக்கு மத்திய தகராறு செய்து கொண்டிருந்தால், எப்படி பதில் போர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சஹாபாக்களுடைய டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, தியாகம் இதை வச்சு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சான் அல்லாஹ். ஆனா அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு உஹது போர் நடந்துச்சு. உஹது போர்ல அல்லாஹ் என்ன பண்ணா? எவ்வளவு பெரிய தோல்வி! பதில் போர்ல அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ரப்பல் ஆலமீன் உஹது போர்ல சஹாபாக்களுக்கு தோல்வியை கொடுத்தான். பதில் போர் உஹது போரும் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. பதில் போர்ல சஹாபாக்கள் தக்குவாவோட இருந்தாங்க, இறையச்சத்தோடு இருந்தாங்க, அல்லாம நம்பிக்கையோடு இருந்தாங்க, பெருமானார் சொல்றத கேட்டு அப்படியே நடந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ஆனா ஒரே வருஷம், அடுத்த வருஷம் உஹது போர் நடக்குது. அந்த உஹது போர்ல என்னாச்சு? சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்துச்சு, சஹாபாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வந்துச்சு. இன்னைக்கு மதினாவுக்கு போனா போய் பாருங்க, உஹது மலை, உஹது மலைக்கு மத்தியில் ரெண்டு பெரிய மலை இருக்கும், அந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இன்னும் அப்படியே இருக்குது, அதெல்லாம் நான் அழிக்காம வச்சிருக்காங்க. அதுக்கு மத்தியில ஒரு பள்ளத்தாக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளத்தாக்குல அப்துல்லாஹி இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு 50 பேரை கொண்ட ஜமாத்த நிக்க வச்சாங்க. 50 பேர் கொண்ட ஜமாத்த அந்த உயரமான அந்த மலைப்பகுதியில் நிக்க வச்சாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்லி சொன்னாங்க, உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஆயத்தமா இருக்கணும், என்னுடைய அடுத்த உத்தரவு வர்ற வரைக்கும் கீழே இறங்க கூடாது அந்த மலையை விட்டு. ஏன்னா உஹது மைதானம் சுத்தி மலை, நடுவுல மைதானம், அந்த உஹது மைதானத்தில் போர் நடக்க போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான், நாம் காஃபிர்களை விரட்டி அடிப்போம். அந்த நேரத்தில் விரட்டப்பட்ட காஃபிர்கள் பின்னாடி வழியா சுத்திக்கிட்டு வந்து எங்க வந்து தாக்க வாய்ப்பு இருக்குது? அந்த பள்ளத்தாக்கு மேல வந்து நம்மளை கீழே இருக்க நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பள்ளத்தாக்கு வழியா வரும்பொழுது நீங்க அங்கிருந்து அவங்களை என்ன பண்ணணும்? டிஃபென்ஸ் பண்ணணும், அவளை தடுக்கணும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளத்தாக்குல 50 பேர் நிக்க வச்சாங்க. என்னாச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திட்டமிட்டார்களோ, என்ன யோசித்தார்களோ அப்படியே நடந்துச்சு. எதிரிகள் விரட்டப்பட்டார்கள், எதிரிகள் விரட்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய தக்வா, இறையச்சம், வீரம், அவருடைய ஆண்மை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான ஷஹீதான உணர்வு. அனஸ் இப்னு மாலிக், மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஷஹீதானா எங்க போவேன்? ரசூலுல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போவேண்டாங்க, கையில பேரிச்சம்பளம் சாப்பிட்டு இருந்தாங்க, அந்த பேரிச்சம்பளத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உள்ள போந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் ஷஹீதா வெளியே வந்தாங்க. அப்படி சஹாபாக்களது வீர வேட்கை அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். குறைஷிகள் புறமுது காட்டி ஓடினாங்க. ஆனால் ஓடிய குறைஷிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தபடியே பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதுவரை இஸ்லாத்தை ஏத்துக்கல. காலித் இப்னு அபி இஸ்லாத்தை ஏத்துல காபிரா இருக்கிறாரு, மிகப்பெரிய வீரர். அந்த காலித் இப்னு வலீதுடைய தலைமையில சில பேர் என்ன பண்ணாங்க, குதிரையில் ஏறி குதிரைப்படையை அழைச்சிக்கிட்டு பின்பக்கமா சுத்திக்கிட்டு பெருமானா சல்லல்லாஹு எதை எச்சரித்தார்களோ அந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க. ஆனா அந்த மலைப்பகுதியில் என்னாச்சுன்னா, பள்ளத்தாக்கு பகுதியில் மலை பள்ளத்தாக்கு ரெண்டு மலைக்கு மத்தியில் பள்ளத்தாக்கு, கீழே பூமியில் உள்ள பள்ளத்தாக்கு அல்ல, ரெண்டு மலைகள் மத்தியில் உயரமான பள்ளத்தாக்கு. அங்க என்னாச்சுன்னு சொன்னா, காபிர்கள் புறமுது காட்டி ஓடின உடனே சஹாபாக்களை சில பேர் சொன்னாங்க, நம்மள சில பேர் அறப்படிச்சவங்க இருப்பாங்கல்ல, எப்பவுமே அறப்படிச்ச நாலு பேர் இருப்பான், ஏதானாலும் அவன் பெரியாளுங்கிற மாதிரி கருத்து சொல்லுவான். சஹாபாக்கள் அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதான் எதிரிகளாம் ஓடி போயிட்டாங்கல்ல, நம்ம கீழே இறங்குவோம், எல்லாம் கனிமத்து பொருளை பொறுக்கிறாங்க சஹாபாக்கள், கனிமத்து பொருள் ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க, நாமளும் இவர் ஒன்று சேர்ப்போம். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வேண்டாம்பா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு, என்னுடைய அடுத்த உத்தரவு வர வரைக்கும் கீழே இறங்கக்கூடாது, கீழே இறங்க வேண்டாம். அட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மறந்துருப்பாங்க, அவங்க பிஸியா இருக்கிறாங்க கீழே, அதை போறதா முடிஞ்சிச்சுல, வாங்க இறங்கலாம். சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடாய் போச்சு. 50 பேர்ல சகோதரர்களே, 11 பேர் மட்டும் அமீருடைய தலைமையில மேல இருந்தாங்க, 39 பேர் கீழே இறங்கிட்டாங்க, 39 பேர் கீழே இறங்கிட்டாங்க, 11 பேர் மேல இருந்தாங்க. காலித் இப்னு வலீதுடைய தலைமையில வந்த குதிரை கூட்டம், குதிரைப்பட அப்படியே பின்பக்கமா ஏறி மலைக்கு மேல ஏறி எத்தனை பேர் தான் இருந்தாங்க, 11 பேர் ஈஸியா ஷஹீதாக்கிட்டாங்க. ஷஹீதாக்கிட்டு மேல மலை உச்சிக்கு போய் மேலிருந்து கீழே நோக்கி சஹாபாக்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாகவே மேலிருந்து கீழே அடிக்கிறது ரொம்ப ஈஸி தெரியுமா, நீங்க மாடியில் நின்றுகிட்டு கீழே நிற்கிறவங்க கல் அடிங்க ரொம்ப ஈஸி, ஆனா கீழே மேல் நோக்கி அடிக்கிறது கஷ்டம். மலைக்கு மேல ஏறினாங்க, மலைக்கு மேல கீழ் நோக்கி சஹாபாக்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆனது? வெற்றியாக வந்தது, தோல்வியா மாறி போச்சு. 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லணும்னு சொல்லி திட்டமிட்டு இப்னு துகனாங்கிறவன் என்ன பண்ணா, பெருமானா சார் திட்டம் கொலை செய்யறதுக்காண்டியே ரசூலுல்லாஹ் பின்னாடியே சுத்திட்டே வர்றான், எப்படியா அந்த போர்ல முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி. என்ன ஆச்சு? ஒரு கட்டம் வந்துச்சு, கரெக்டா பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சி தலையில ஓங்கி வாளை தூக்கி வெட்டுறான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல பார்த்துட்டாங்க, ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கவனிக்கல, ஓங்கி வெட்ட வந்துட்டான். தல்ஹா ரலியல்லாஹு வந்து அந்த ரசூலுல்லாஹுடைய தலையில விழ வேண்டிய அந்த பெரிய வாளை அப்படியே தங்களுடைய கையால தட்டி விட்டாங்க. தட்டி விட்டதுல தலையில விழ வேண்டிய வாள் ரசூலுல்லாஹ் தோள்ல விழுந்துச்சு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய 5 விரலும் ஷஹீதாயிடுச்சு, 5 விரலும் துண்டா போச்சு. கடைசி வரைக்கும் வெறுங்கையை தான் அந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தலையில விழ வேண்டிய வாள் தோல்ல விழுந்துச்சு. தோல்ல விழுந்த நினைச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கு சட்டை அணிஞ்சிருந்தாங்க, சேஃப்டி கார்டு அந்த உருக்கு சட்டை அணிஞ்சிருந்தாங்க. அந்த உருக்கு சட்டையில கம்பி என்னாச்சு, வாள் விழுந்த வேகத்துல இப்படி குத்தி ரசூலுல்லாஹ் இப்படி குத்தி வாய் வழியா வெளியே வந்துருச்சு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு ரெண்டு பல்லு ஷஹீதாச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரத்தம் அதிகம் பிளீடிங் ஆன உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில இவ கத்ரா இப்படி இன்ன முகமது கதுமாத், இன்ன முகமது கதுமாத், முகமது செத்துட்டாரு, முகமது செத்துறாரு கத்தனா. சஹாபாக்கள் பாக்குற சூழல விழுந்து கிடக்குறாங்க, பயமாயி போய் சஹாபாக்கள். ஆஹா, ஏன் தலைமை இல்லடா, தலைமை இல்லடா, என்ன யார் தலைமை தங்குறது? சஹாபாக்கள் செதறி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி அல்லாஹ் வெற்றியா கொடுத்தத எப்படி மாத்திட்டான் பாருங்க, தோல்வியா மாத்தலாம். எதனால? ஒரு சின்ன கருத்து வேறுபடனால, சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபடனால. சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க, அல்லாமல தவக்கல் வச்சாங்க, பெருமானார் சொன்னதை அப்படியே கேட்டாங்க. அல்லாஹ் பத்ர் போர்ல மலக்குகளை இறக்கி உதவி செஞ்சான். அதே சஹாபாக்கள் ஒரே வருஷத்துல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கொண்டாங்க, அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சந்தி அழிவை கொடுத்தான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. பெரும் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பெரிய தோல்வியை அல்லாஹ் கொடுத்தான். அருமை சகோதரர்களே, இது இன்னைக்கும் நம்ம காலத்துக்கு பொருந்தக்கூடிய சம்பவம். அதான் அல்லாஹ் சொல்றான், ஆனால் என்று இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தாமதமாகிறது என்றால், எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி தாமதமாகிறது என்றால், அதற்கு காரணம் முஸ்லீம்களுடைய ஆக்டிவிட்டிஸ், முஸ்லீம்களுடைய செயல்கள், அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. அதனால அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியையும் காபிர்களுக்கு தோல்வியையும் தாமதப்படுத்துறானே தவிர இல்லை என்றால், இறுதி தோல்வி யாருக்குத்தான்? காபிர்களுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மாரிக்கத்துல் குப்ரா மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கும், அந்த போரிலே முஸ்லிம்கள் யூதர்களை விரட்டி விரட்டி வெட்டுவார்கள், விரட்டி விரட்டி வெட்டுவார்கள். யூதன் எங்க போய் அடைக்கலம் தேடுவான்? ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பாறைக்கு பின்னாடி போய் அடைக்கலம் தேடுவான். மரங்களும் பாறைகளும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது, மரங்களும் பாறைகளும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது. மரம் பேசும் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரம் பேசும், பாறைகள் பேசும், யா முஸ்லிம் தால் வரா யஹூதியன் குத்லுஹு, ஓ முஸ்லிமே இங்க வா, எனக்கு பின்னால் யூதன் ஒளிந்திருக்கிறான், அவனையும் கொல் என்று மரங்களும் பாறைகளும் அவர்களை காட்டி கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நாம நம்புறோமோ இல்லையா, யூதர்கள் நம்புறானுங்க இதை, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இல்லல் கரக்காது, கரக்காது என்ற முள் மரத்தை தவிர அது மட்டும்தான் அடைக்கலம் கொடுக்காம எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கரக்கது என்ற முள் மரம் மட்டும்தான் அடைக்கலம் கொடுக்கும். ஏனென்றால் இன்னா சஜரத்துன் யஹூதியா, அது ஒரு யூத மரம், அது மட்டும் அடைக்கலம் கொடுக்கணாங்க. அதனாலதான் இன்னைக்கு யூதர்கள் சகோதரர்களே அந்த மரத்தை வளர்க்கறதுக்குன்னே தங்களுடைய பட்ஜெட்ல ஒரு நிதியை ஒதுக்கி இன்னைக்கு ஸ்பெஷலா வளர்க்கறாங்க இஸ்ரேல்ல. என்ன சகோதரர்களே, இந்த கூட்டம் அவ்வளவு மோசமான கூட்டம், பத்திரிகையில பாத்துருப்பேன், நேதுல பத்திரிகையில வந்து, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாத்துலயும் வந்துச்சு, ஒரு பக்கம் குண்டு போடி சாவடிச்சிட்டு இருக்கான், இந்த பாவிங்க ஹாயா சோஃபால உட்காந்து, எங்க மலைக்கு மேல ஒரு குன்றுக்கு மேல சோஃபாவை கொண்டு போட்டு சாய் நாற்காலில உட்காந்து காலுக்கு மேல கால் போட்டு வேர்க்கடலை தின்னுட்டே ரசிக்கிறான் குண்டு விட சாகிறத. யார்? யூதர்கள். எவ்வளவு கொடூரமான சமுதாயம், எவ்வளவு கேடுகட்ட சமுதாயம். அங்கே குண்டு விழுந்து மக்கள் சத்தம் கத்துறாங்க, அலறாங்க, குண்டு போய் விழுந்த உடனே டமால் சத்தம் கேக்குது, மக்களுடைய ஓலம் கேக்குது, அழுகை குரல் கூக்குரல் கேக்குது. இது இங்க இருந்து என்ன பண்றாங்க, மலைக்கு மேல இருந்து பைனா குளர் வச்சு பார்த்து ரசிக்கிறான். பேப்பர்ல போட்டுருக்காங்க, ஹிந்து பேப்பர்ல மேல அந்த போட்டோவை போட்டு, அவர் ரசிக்கக்கூடிய போட்டோவை போட்டு, கீழே ஒரு பச்சளம் குழந்தை எல்லாத்தையும் இழந்து கண்ணீரோடு நிக்குது, அந்த போட்டோவை போட்டு பாட்டு போட்டிருக்கான். சோதனை எதுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் இந்த யூத கூட்டம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் லில்லதீன கஃபரூ, நபியே இந்த காஃபிரான கூட்டத்துக்கு சொல்லுங்கள், சத்துகுலபூன், நிச்சயமா நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள், வத்துஹஷரூன இலா ஜஹன்னம், நரகத்துக்கு முன்னால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். ஆனால் இந்த தோல்வியும் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய இறுதி வெற்றியும், ஏன் இந்த வெற்றி தாமதமாயிட்டு இருக்குது, ஏன் தாமதமாயிட்டு இருக்குது, நம்முடைய அமல்கள் சரியில்லாதனால, நம்முடைய அமல்கள் சரியில்லை, நம்முடைய இபாதத்துகள் சரியில்லை, நம்முடைய அகலாக்கு சரியில்லை, நம்முடைய ஆக்டிவிட்டி சரியில்லை, நம்முடைய நிலைமைகள் சரியில்லை. அதனால ரப்பல் ஆலமீன் தாமதப்படுத்துறானே தவிர இந்த வெற்றி தாமதமாகிறதே தவிர, ஆனால் ஒருபோது என்ன ஆகாது, கிடைக்காம இருக்காது. இந்த தோல்வி, காஃபிரர்கள் கிடைக்க வேண்டிய தோல்வி தாமதமாகிறதே தவிர, ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், இன்னைக்கு காலத்துக்கு நமக்கு படிப்பட தர மாதிரி சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல் இப்ரத்தன் லிஉலில் அப்சார். இந்த பதில் போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒருத்தர் கண்ணுக்கு மற்றவங்களை டபுளாக காட்டி அல்லாஹ் உதவி செஞ்சான், ஏன் வல்லாஹு அய்யது பினஸ்ரிஹி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன்னுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். சகோதரர்களே, மௌலானா தக்கி உஸ்மானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. தக்கி உஸ்மானி மெட்ராஸ் கூட வந்திருந்தாங்க ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பாகிஸ்தானுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி, மிகப்பெரிய ஆலிம், பொருளாதார மேதை. போன வருஷம் அவங்களுக்கு வந்து மூணு தலைப்புல பயான் பண்ணோம், ஞாபகம் இருக்குதா? அதுல ஒண்ணு இஸ்லாமும் பொருளாதாரமும் தலைப்புல, அந்த முழு பயானும் மௌலானா தக்கி உஸ்மானி அவங்களுடைய கிதாப்ல தான் அவங்க எடுத்து உங்களுக்கு பயான் பண்ண, அந்த பயான்ல கோட் பண்ண அவங்களை பத்தி. அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் ஜிஹாதுமே சாத்தின் அப்படின்னு சொல்லி, ஒரு அழகான கிதாப், சின்ன கிதாப், ஆப்கானிஸ்தான் ஜிஹாதிலே ஏழு நாட்கள் அப்படின்னு சொல்லி. அந்த அவங்க போய் அந்த நேரத்தில் ரஷ்ய படைக்கும் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதிகளுக்கும் நடந்த போர் நடந்த பொழுது, அந்த போர்க்களத்தில் இவங்க ஒரு வாரம் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வாரம் இருந்த தங்களுடைய அந்த அனுபவத்தை எழுதுறாங்க. அதுல ஒரு அற்புதமான எல்லா ஒவ்வொன்றையும் பார்த்தா அல்லாவுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்குது. இஹ்லாசா போராடக்கூடிய மக்களுக்கு அல்லாவுடைய உதவி எப்படி கிடைக்குது அப்படிங்கறத அந்த கிதாப்ல அப்படியே பட்டியலிட்டு எழுதியிருக்காங்க. இந்தியாவில் அந்த புக்கை பேன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியாவில் புக் கிடைக்கிறது இல்லை, பட்டியலிட்டு எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு அழகா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகளுக்கு, ரஷ்ய படை எதிர்த்து போராடக்கூடிய அந்த முஜாஹிதுகளுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. இவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, யார் முஜாஹிதுகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி, மலைக்கு பின்னால அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ல ரஷ்ய படை தங்கியிருக்குது. ரஷ்ய படை தங்கியிருக்குது ஒரு 8 கிலோமீட்டர் இந்த பக்கம் முஜாஹிதுகள் தங்கியிருக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, இந்த முஜாஹிதுகள் ரமலானுடைய இரவிலே, ரமலானுடைய இரவிலே இஷா தொழுது முடிச்சுட்டு தராவியும் தொழுது முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு தங்க தங்களுடைய சஹர் சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புவாங்களாம். எங்க? ரஷ்ய படை இருக்கிற இடத்துக்கு, ரஷ்ய படை இருக்கிற இடத்துக்கு நேரடியாக கிளம்புவாங்களாம். போய் 2 கிலோமீட்டர் அங்கே அவன் வித்யா விதவிதமான நவீன கருவிகள், பெரிய பெரிய துர்பின், துர்பின் சொல்லக்கூடிய பைனாக்குலர், பெரிய பெரிய பைனாக்குலர் அதெல்லாம் வச்சு அப்படி 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். மை இருட்டில் கூட அந்த பைனாக்குலர் தெளிவா பார்க்க முடியும், அந்த மாதிரி பைனாக்குலர் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தோம். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, சஹர் சாப்பாடை கையில் எடுத்துக்கிட்டு முதல் 2 கிலோமீட்டர் ஓடுவாங்களாம், ஓடி போவாங்களாம், அடுத்த 2 கிலோமீட்டர் நடந்து போவாங்களாம், அடுத்த 2 கிலோமீட்டர் குனிச்சுக்கிட்டே போவாங்களாம். கிட்ட போன உடனே அந்த பாறை பகுதிகளில், மலைப்பகுதியில் வயிற்றால தவழ்ந்துகிட்டே போவாங்களாம், வயிற்றால தவழ்ந்துகிட்டே போய் அங்க போய் அவர்களுடைய கூடாரம் வரை போய், ரஷ்ய படையில் தங்கியிருக்கிற கூடாரம் வரைக்கும் போய் அவங்க என்ன ஆலோசனை பண்றாங்க, என்ன பிளான் பண்றாங்க, நாளைக்கு முஸ்லீம்களுடைய எந்த பகுதியை அடிக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் உளவு எடுத்துக்கிட்டு அங்க அங்கே போய் தகச்சு தொழுதுட்டு சஹர முடிச்சுட்டு விடியறதுக்குள்ள இங்க வந்துருவாங்களாம், விடியறதுக்குள்ள வந்துருவாங்க. பல நேரங்களில் சொல்றாங்க, நாங்க போய் பார்க்கும் பொழுது, உளவு பார்க்கும் பொழுது உளவுத்துறை அந்த ரஷ்ய படைகளை பார்த்துருவாங்க. ஆனா பல நேரங்களில் அவர்களுடைய கவனத்தை சிதறடிக்கும் வண்ணம் எத்தனையோ அல்லாஹ்வுடைய உதவிகளை நாங்க பார்த்திருக்கோம். கவனத்தை சிதறிக்க வண்ணம் அவங்க பார்ப்பாங்களாம், யாரும் வந்த மாதிரி தெரியுது, யார் பார்ப்பாங்களாம், டக்குன்னு அதுக்குள்ள வேற ஏதாவது ஜமால் சத்தம், இந்த ஒரு சத்தம் அங்க ஓடுவாங்களாம், இதுக்குள்ள யூகே எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்படி சகோதரர்களே, பல்வேறு அல்லாஹ்வுடைய உதவிகளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பெரிய பெரிய படைகளை தோற்கடித்திருக்கிறார்கள், பெரிய பெரிய படைகளை. ஆகவே அல்லாஹ்வுடைய உதவி என்பது நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு கிடைக்கும். ஆனா ஏன் தாமதமாகுது? நம்முடைய அமல்கள் சரியில்லாதனால, நம்முடைய இபாதத்துகள் சரியில்லாதனால. அருமை சகோதரர்களே, அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்ன பிதாலிக்கல இப்ரத்தல்லி உள்ள அபுசார், தெளிவான அறிவுள்ள மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இவைகளில் மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த படிப்பினை பெறக்கூடிய சமுதாயமான ஆக்கியல்வானாக. அல்லாஹ் எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து அவனுடைய உதவியை அதி விரைவில் பெறக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கியல்வானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இப்ப நிறைய அரசாங்கம் தரப்பிலிருந்து அம்மா உணவகம், அம்மா மெஸ் இதெல்லாம் வருது, இங்கெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்கறாங்க. அம்மா உணவகத்தில் சாப்பிட்ற தப்பு கிடையாது, நீங்க காசை கூட சாப்பிட்றீங்க, அவங்க மலிவு விலையில தர்றாங்க, அதனால சாப்பிட்ற தப்பு கிடையாது. அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அரிசியில வந்து நோம்பு கஞ்சி காய்ச்சறாங்களே அதை குடிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க, அது இலவசமா தர்றது, காசு கொடுத்து வாங்கினா வாங்கி சாப்பிடலாம் தப்பில்லை, ஆனா இலவசமா தர்ற அரிசிங்கிறது அரசாங்கத்துக்கு வெறும் நல்ல ஹலாலான வருமானம் மட்டும் இல்லை, சாராய கடை தான் மெயின் வருமானமே அரசாங்கத்துக்கு, சாராய கடை இல்லாட்டா அரசாங்கமே நடக்காது, அதனால அந்த மாதிரி அரிசியை அவாய்ட் பண்றதா நல்லது. மதிப்புக்குரிய மூலானவர்களுக்கு அரசுக்குரிய கட்டணம் செலுத்திய பின் அது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறார்கள், அதுவும் இவ்வளவு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவர்கள் கேட்கும் லஞ்ச பணத்தை பேங்க் வட்டி பணத்தை எடுத்துக் கொடுக்கலாமா, விவரம் தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு சேர வேண்டிய வேலையை செய்யறதுக்காக வேண்டி அவங்க வட்டி பணத்தை எடுத்துக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இதை வந்து நம்ம ஆமா எல்லாத்துக்கும் வந்து காமனா பதில் சொல்ல முடியாது, கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியாது, ஏன்னா அப்புறம் அதுவே வழமையாயிடும், அது உங்களுக்கும் அல்லாத மத்தியில் உள்ளது, கொடுக்கலாமா வேணாமங்க நீ முடிவு பண்ணிங்க, ஏன்னா வட்டி பணம் ஹராமான பணம், அந்த ஹராமான பணத்தை ஹராமான வட்டி கொடுத்துருக்க லஞ்சத்தை கொடுத்துட்டு போயிடலாம், அது நிர்பந்தப்படுத்தலாம்டா, அந்த நிர்பந்தம் எந்த அளவுக்கான நிர்பந்தம், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லஞ்சம் வந்து நிர்பந்தங்கிற பேர்ல உடனே எடுத்து கொடுத்துடக்கூடாது, கடைசி வரைக்கும் போராடணும், அவனை வந்து விஜிலன்ஸ்ல மாட்டி விட பார்க்கணும், விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதெல்லாம் செஞ்சு அவனை முடிஞ்ச வரைக்கும் அவனை வந்து குற்றவாளியாக்கி லஞ்சம் கேட்கிறவன் வந்து சட்டத்துக்களை மாட்டி விடுறது தான் ஒரு முஸ்லீம் முயற்சி பண்ணுமே தவிர ஈஸியா லஞ்சத்தை கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. நிர்பந்தம் வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நிர்பந்தம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது, அப்ப இந்த வட்டி பணத்தை கொடுக்கலாமா மற்ற பணத்தை கொடுக்கலாமா நீங்க முடிவு பண்ணீங்க, இதுக்கு வந்து ஃபத்வா மார்க்கணும் சொல்ல முடியாது. சஜிதா எப்படி செய்ய வேண்டும், முதலில் கைகளை வைக்க வேண்டுமா கால்களை வைக்க வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டகம் சஜிதா செய்யற மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒட்டகம் என்ன பண்ணுச்சோன்னா அதனுடைய முன்னங்கால் இருந்து பாருங்க, அதுதான் அது கை மாதிரி, பின்னங்கால் தான் கால் மாதிரி. ஒட்டகம் வந்து முதல்ல பின்னங்காலால உட்கார்ந்துட்டு அப்புறம் தான் முன்னங்காலால உட்காரும், ஒட்டகம் உட்கார ஸ்டைலு. ரசூல் அந்த மாதிரி உட்காராதீங்கன்றாங்க. அதனால முதல்ல காலை வச்சுட்டு அப்புறம் கையை வைக்கூடாது, முதல்ல கையை வச்சுட்டு அப்புறம் தான் காலை வைக்கணும். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு ஹதீஸ்கள்ல இதுக்கு மாற்றமா வந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம், சில சமயம் ரசூல்லா முடியாத நேரத்தில் உடம்பு சரியில்லாத நேரத்தில் முதல்ல கீழே குனிஞ்சிட்டு அப்புறம் கையை வச்சிருக்கிறாங்க. அதனால இதுல முதல்ல கையை வைக்கணுமா காலை வைக்கணுமா பெரிய விஷயம் கிடையாது. தக்வாவோட இறைச்சத்தோட சொல்லணும், உங்களுக்கு முடியலையா எது ராகத்தை முதல்ல கை வைக்க முடியல கை வச்சுங்க, இல்ல நான் முதல்ல காலை வைக்கணும்னா காலை வச்சுக்க தப்பு கிடையாது. ரெண்டுமே ஹதீஸ் இருக்குது. நான் 8 வயதாக இருக்கும் பொழுது அம்மை நோயால் பாதிக்கப்பட்டேன். அதை பார்த்த பக்கத்தை விட்டு அம்மா ஊரில் இருக்கும் தர்காவில் கந்திரி குர்பானி கொடுப்பதா நேர்ச்சி செய்ய சொன்னார்கள். என் அம்மாவும் நேர்ச்சி செய்து விட்டார்கள். அந்த கந்திரி சமயம் அந்த சமயம் கொடுக்க முடியவில்லை. இந்த நம்ம தான் அதை நிறைவேற்றலாமா? இது தயவு செஞ்சு இது கண்டிப்பா இது வந்து சந்தேகத்தோட கேட்ட கேள்வி மாதிரி தெரியல. இது சும்மா ஒரு கிண்டல் கேள்விக்காண்டி கேட்ட கேள்வி மாதிரி தெரியுது, சந்தேகத்துக்காண்டி கேட்ட கேள்வி மாதிரி தெரியல. ஏன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியவும் செய்யும். ஏன்னா இது வந்து கையெழுத்த பார்த்தா இது ரெகுலரா வர கையெழுத்து. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க இந்த நிகழ்ச்சிக்கே வராதிங்க. நம்ம கிண்டல் கேலிக்காக வேண்டிய நிகழ்ச்சி நடத்துல மார்க்கத்தை விளங்கிறதுக்காண்டி சொல்றோம். அதனால நீங்க அதுவும் அந்த நேச்சை வந்து ரமதான்ல நிறைவேற்றலாமா அப்படின்னா இது என்ன கேட்க நினைக்கிறீங்க? நான் சரி நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி கேட்கறீங்களா? அது ஏதோ கந்திரி குர்பானிக்கு. அதனால தயவு இது வந்து ரெகுலரா வர்ற கேள்வி, சும்மா கிண்டல் பண்றதுக்காண்டி கேட்டுக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. என் சிறிய மகன் என்னை பற்றி தப்பா புரிந்து கொண்டு என் மேல் மிக கடுமையாக கோபப்படுகின்றான். அவனை நாங்கள் நன்றாக கவனிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு என் மேல் வெறுப்பை காட்டுகின்றான். அவனை நான் பிஇ படிக்க வைத்துள்ளேன், நன்றாக பார்த்துக்கிறேன். பல முறை டாக்டர் கவுன்சிலிங் பண்ணியும் எந்த பிரயோஜனம் இல்லை. அவனை தாங்கள் புத்திமதி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுவாங்க பாப்பா, இன்ஷா அல்லாஹ் நேரில் கூட்டுவாங்க. சம் பீப்புள் செட் வித்ர் வாஜிப் நமாஸ் இஸ் நீடட் டு ப்ரே 1 ரக்காத், சம் பீப்புள் செட் 3 ரக்காத், சம் பீப்புள் செட் வி ஆர் நீட் டு ப்ரே சச் ஓத் நம்பர் 1 3 5 7 5. சரி, இது என்ன சரின்னு கேட்கிறாரு. வித்ர் என்றாலே ஒற்றைப்படைன்னு அர்த்தம். வித்திர என்றாலே ஒற்றைப்படைன்னு அர்த்தம். அந்த வித்திர வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் 3 ரக்காத்துக்கு தொழுதுருக்காங்க. சரி, நீங்க டிராவல்ல இருக்கிறீங்க, இல்ல ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, இஷாவை மட்டும் தொழுதுட்டு வித்திர தொழவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில 1 ரக்காத்து மட்டுமா தொழுது படுத்தலாமா? தொழுவலாம், தப்பு இல்ல. ரொம்ப சூழ்நிலை ரொம்ப டயர்டு முடியலங்கிற பட்சத்துல 1 ரக்காத்து மட்டுமா, 1 ரக்காத்து மட்டுமா தொழுது படுங்கமே தவிர ஒண்ணுமே தொழுவா படுக்க கூடாது. இல்லைன்னு ரெகுலரா தொழுவது 3 ரக்காத்து தொழணும். சென்னையில் நான் தங்கியிருக்கும் பகுதியில் இருக்கும் ஒரு சில பள்ளிவாசல்களில் இஃப்தார் சில நிமிடங்கள் பிற்படுத்தி இருக்கப்படுகிறது. அப்பள்ளியில் நாம் சென்று நோன்பு திறப்பதனால் உடம்பு நோன்புக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா? அதனால நோன்புக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க. டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. இதன்படி பார்த்தால் ரொம்ப நல்லவனா இருப்ப தவறா? இஸ்லாம் என்ன கூறுகிறது? சும்மா நீங்க ஆங்கில பழமொழி தான் பின்பற்றாதீங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னதை பின்பற்றுங்க. ரொம்ப நல்லவனா இருப்பதும் அல்லாஹ்க்கும் அல்லாஹ் ரசூலும் பிடித்தமானது. துவா கேட்கும் ஒழுங்குமுறைகள் என்ன? துவா கேட்கிற ஒழுங்குமுறை முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு ஹலாலான உணவா இருக்கணும். நான் சாப்பிடக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உணவை ஹலாலான உணவா இருக்கணும். அல்லாட்ட கேட்கும் பொழுது நம்பிக்கையோடு கேட்கணும். கேட்டு பார்ப்போம், அல்லாஹ் தரனா பார்ப்போம்னு நினைக்கூடாது, நம்பிக்கையோடு கேட்கணும். இதுதான் துவா செய்யறதுக்கு அடிப்படையான ஒழுங்குமுறைகள். காபு சூறாவில் அல்லாஹ் குகைவாசிகளை பற்றி குறிப்பிடுகின்றான். அதனால் நமக்கு என்ன படிப்பினை? அந்த விலங்கு நாயும் சொர்க்கம் செல்லுமா? முதல்ல நாம சொர்க்கம் செல்லுமானு யோசிப்போம், அப்புறம் அந்த நாய் சொர்க்கம் செல்லுமா இல்லைன்னு பாத்துக்கலாம். காபு சூறாவில் வந்து படிங்க, அதுலயே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. காபு சூறா வாய்ப்பு கிடைத்தா அதுக்கு தப்சீர் சொல்லும் போது சொல்லலாம், அதுல என்ன படிப்பினைன்னு சொல்லி. அதாவது தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில இளைஞர்கள் ஒரு கிராமத்தில் போறாங்க, இப்ப குகையில போய் தூங்குறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகள் 300 வருஷத்துக்கு மேல தூங்க வைக்கிறான். தூங்க வச்சு அப்புறம் அவங்களை எழுப்பி விடுறான். சோ நம்முடைய நீயத், நம்முடைய ஈமானை பாதுகாக்கணுங்கிற என்ன நமக்கு உறுதியா இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை வச்சு கூட எப்படிப்பட்ட அதிசயத்தை நிகழ்த்துவான் அப்படிங்கறது நம்ம கிடைக்கூடிய படிப்பினை. அதுல நமக்கு முக்கியமான விஷயம், நம்ம பின்பற்ற முக்கியமான விஷயம்னா நம்முடைய ஈமான்ல நம்முடைய அல்லாஹ் மேல விசுவாசத்துல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படின்னு நமக்கு கிடைக்கூடிய படிப்பினை. இன்றைய காலகட்டத்தில் டிவி சேனல்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. அதில் நடனம், இசை, பாட்டு பாடுதல் போன்றவை இடம்பெறுகின்றன. இதில் பெரும்பாலும் சிறுவர்கள் இடம்பெறுகின்றனர். இந்நிகழ்ச்சிக்கு இஸ்லாம் சமுதாய மக்களும் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றனர். இவை அனைத்தும் இஸ்லாத்தில் கூடுமா? மற்றும் இவர்களுக்கு அறிவுரை கூறவும். என்ன அறிவுரை கூற? மானம் கட்டு போய் இந்த நிகழ்ச்சியில போய் முஸ்லீம்களும் கலந்துக்குதுங்க, அதை நம்மளும் பார்த்து ரசிக்கிறோம். அப்புறம் என்ன, நமக்கு யாருக்கு அறிவுரை கூறுறது? அதனால இந்த மாதிரி அசிங்கமான நிகழ்ச்சிகள், பாட்டு நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சியில முஸ்லீம்கள் போய் கலந்துக்கிறது, அதுல முஸ்லீம்கள் நம்ம முஸ்லீம் பையன் பாடுறான், அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு துவா செய்து உட்காந்து, அவன் ஜெயிக்கணும், யாருலாம் அவன் ஜெயிக்கணும்னு சொல்லி. அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பாக்குறதும் ஆறாமல் அதை வந்து என்கரேஜ் பண்றதும். முஸ்லீம் பெற்றவர்கள் ஈமான இழந்துட்டு அங்க போய் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது? அவங்க ஈமான இழந்துட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துற மாதிரி உட்காடுறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கூட வாட்ஸ்அப்ல ஒரு இது அனுப்பியிருக்கிறாரு, அந்த கோடீஸ்வரர் நிகழ்ச்சியில வந்து அவன் கேள்வி கேட்கறான், ஒரு முஸ்லீம் பொண்ணு புர்கா போட்டுட்டு ஸ்கார் போட்டு உட்காந்துருக்குது, அவங்க அம்மா உட்காந்துருக்குது, அந்த பொண்ணு தங்கச்சிக்கு வந்துருக்குது. அவன்கிட்ட கேட்கறான் அந்த பொண்ணுகிட்ட, உங்களுக்கு யார மாதிரி புருஷன் வேணும்னா எனக்கு நடிகம் ஏதோ ஒரு நடிகம் பேரை சொல்லி அவனை மாதிரி புருஷன் வேணும் அப்படிங்குது. அப்படியே அவனை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எதிர வந்து கட்டி பிடிச்சிட்டு போடுத்துருது அவனை. சிரிக்கிறதுக்கான சொல்லல, எவ்வளவு கேவலம். மூதே இந்த மாதிரி மூதேவிங்க, ஏன் தரித்திரம் பிடிச்சி போய் புர்கா வேற போட்டுக்கிட்டு முஸ்லீம் பேர் வச்சிட்டு போதுங்க, பொட்டு வச்சிட்டு காஃபி பேர் வச்சிட்டு போக வேண்டியதுன்னு யாரும் தெரியாம போயிடும்ல. அதனால இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சவங்களை பார்த்தாங்கடா காரி துப்பி திட்டுங்க அவங்கள நேரில் பார்த்தா. அதனால இதெல்லாம் சமுதாயத்தை கேடுகெடுத்து சமுதாயத்தில் பேரை கெடுக்கக்கூடிய பீடைகள். இவங்கெல்லாம் ரமலான துவாசியம் அல்லாஹ் அதுங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கறதுக்காக வேண்டி. தராவியா 8 ரகாத்துல வேண்டுமா 20 ரகாத்துல வேண்டுமா? சரி, முக்கியமான விஷயம், பெண்கள் பெண்களுக்கு ஜமாத் உண்டா? பெண்களுக்கு ஜமாத் பெண்களே, பெண்கள் தனியாக தொழுதுக்கலாம். அப்படி தொழும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆண்கள் நிக்கிற மாதிரி இமாம் முன்னாடி பின்னாடி தொழுறவங்க பின்னாடி நிற்க கூடாது, எல்லாம் ஒரே வரிசையில் நின்று ஒன்னா தொழணும். எங்கள் வீட்டில் அசான் சத்தம் கேட்கவில்லை, பிறகு எப்படி அசான் துவா ஓதுவது? அசான் எங்க கேட்குதோ அது பத்தி வீட்டை மாத்திக்கிங்க. வீட்டின் பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தால் பள்ளிவாசல் ஜமாத்துடன் வீட்டிலே பெண்கள் ஜமாத்துடன் சேர்ந்து தொழலாமா? தொழக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு அதான் சத்தம் கேட்டு அவர் பள்ளிவாசலுக்கு தொழ வரவில்லையோ ஜமாத்தோடு கலந்து கொள்ளவில்லையோ அவருடைய வீட்டை நான் தீ வைத்துக் கொடுத்து ஆசைப்படுகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால பாங்கு சத்தம் கேட்டு பள்ளியில போய் ஜமாத்துலாமா வீட்டிலே தொழலாமா? தொழறது கூடாது. எப்பமாவது கடுமையான மழையா இருக்குது, வெளியே போக முடியல, கொள்ள முடியல, எப்பமாவது தொழுதுலாமா? தொழுதுலாம். அதை வழமையாக்க கூடாது. மஹரூம் இஸ் மஹரூம்ஸ் மர்ஹூமா மர்ஹூம் சில்ட்ரன் இஸ் டூயிங் சம்திங் ராங் எஃபெக்ட் மஹரூம்ஸ். என்ன கேட்டுக்கான தெரியல. இஸ் ஹஸ்பண்ட் கால் ஒய்ஃப் ஆர் செக்ஷுவல் ஷி ரெஃப்யூஸ் இஃப் தே டிட் நாட் டன் மோர் தன் 40 நைட்ஸ் நிக்கா இஸ் ஹராம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கணவன் வந்து தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் வரவில்லை என்றால் அது 40 நாளைக்கு அந்த மாதிரி வரலடா நிக்காவே ஹராமா போயிடுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மனைவி மறுக்கக்கூடாது, மறுக்கிறது பெரும் பாவம். எந்த காரணம் இல்லாமல் உடம்பு சரியில்லை முடியல அப்படிங்கிற தகுந்த காரணங்கள் இல்லாமல் மறுப்பதே பெரிய ஹராம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் மலக்குகள் சபிப்பார்கள் சொல்லி. இது கணவனுக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். மனைவி அழைக்கும் பொழுது எந்த தகுந்த காரணம் இல்லாம அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது அவன் மேல வெறுப்பு கொண்ட நிலையிலோ இவனும் மறுக்கக்கூடாது. முஸ்லீம் ஆண்கள் வந்து ஆணுரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆணுரை யூஸ் பண்ற மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க, ஆணுரை யூஸ் பண்ணக்கூடாது. அது இந்த சம்பந்தப்பட்ட கேள்வி டீட்டில் வந்து கேளுங்க இன்ஷா அல்லாஹ். என்ன பிரச்சனை, எதுக்காண்டி ஆணுரை யூஸ் பண்றீங்க, என்ன காரணம் கேளுங்க, நான் விவரம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். என் நண்பர் மாற்று மத சகோதரர், அவர் வயது 40 ஆகிறது, களிமா சொல்லி உள்ளார், 5 வேளை தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை செய்து வருகிறார். பிரச்சனை என்னவென்றால் அவர் சுன்னத் செய்யவில்லை. இது தொழுகை கூடுமா நோன்பு கூடுமா? அதனால தப்பு கிடையாது. சுன்னத்து செஞ்சாதான் அல்லாஹ் அவருடைய ஈமானை ஏற்றுப்படலாம் கிடையாது. சுன்னத்துங்கிறது சுன்னத்து தான். சுன்னத்து செய்ய பயப்படுறாருன்னு சொன்னா அவருடைய பயத்தை தெளிய வச்சு, அது உண்மை இல்லைங்க சாதாரண சின்ன ஆபரேஷன் தான் அப்படி தெளிய வச்சு அவரை சுன்னத்து பண்ண வைங்க. அது எல்லா விதத்திலும் பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப பயப்படுறாங்க, நம்மகிட்ட ஒரு நாளைக்கு கவுன்சிலிங் கூட்டுவாங்க, நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை சுன்னத்து செய்யாமலேயே எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அவருக்கு சொல்லலாம். ஆன்லைன் க்வெஸ்சன் வந்திருக்குது. அல்லாஹும்மா இன்னி அஸ்லம்து முழுமையாக ரீடு பண்ணுங்க ஹஸ்ரத், நெட்டில் இப்படி படித்தேன், அதனால் நீங்கள் வேறு மாதிரியா சொன்னீர்கள், அது பின்வருமாறு. அல்லாஹும்மா இன்னி அஸ்லம்து வஜி இலைக்க அல்ஜாத் லஹ்ரி இலைக்க ஃபவல் தம்ரி இலைக்க ரஹபத்தம் ரஹபத்தாம் அந்த துவாக்கு என்னமா? விச் ஒன் இஸ் கரெக்ட்? நான் என்ன தப்பா சொன்னேன்? இது வந்து தூங்க போகும்போது ஒதுற துவா. இது தூங்க போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹும்மா இன்னி அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வல்ஜாத் லஹ்ரி இலைக்க வஃபவல் தம்ரி இலைக்க ரஹபத்தம் வரஹபத்தன் விலை இலைக்க லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா இலைக்க ஆமன்து பிகிதாபிக் அல்லதி அன்ஸல்தோ பிநபி கல்லதி அர்ஸல்தோங்கிற துவா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதுல நான் என்ன மாற்றமா சொன்னேன்? விச் ஒன் இஸ் கரெக்ட் கேட்டிருக்காரு. இது வந்து தூங்க போகும்போது ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுத்த துவா. இது பூனை போன்ற செல்ல பிராணிகள் வளர்க்க அனுமதி இல்லை என்றால் குதிரை ஒட்டகம் போன்ற விலங்குகள் மட்டும் வளர்க்கலாமா? இதற்கு எப்படி அனுமதி அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பூனை போன்ற செல்ல பிராணிகள் வளர்க்க அனுமதி இல்லைன்னு யார் சொன்னது? முதல்ல நீங்களா ஒன்னு அனுமதி இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்களா கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நான் என்னைக்கா சொன்ன பூனை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி? நாய் வளர்க்கக்கூடாது ரசூலுல்லாஹி சொன்னா நாய் இருக்க வீட்டில் மலக்குமார் வரும், நாய் வளர்க்க பூனை வளர்க்கக்கூடாது யார் சொன்னது? நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, நீங்களா கேள்வி கேட்கறீங்க. நான் சூரா முழுக்கு மனனம் செய்துள்ளேன், அதை நான் மாதவிடாய் காலங்களில் மனநமாக ஓதலாமா? அவாய்ட் பண்றது நல்லதுங்க, மன்னமா இருந்தாலும் கூட அவாய்ட் வாதவிட நேரத்தில் வந்து மன்னமா கூட ஓதுறது அவாய்ட் பண்றது நல்லது. குழந்தைங்க சொல்லி கொடுத்தாண்டி ஓதலாம், குழந்தைங்க சொல்லி தர்றோம் சூறாவோ குரான் ஏதோ சொல்லி தரணும், அப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி தரணும் அப்போ ஒதுக்கலாமே தவிர அதை இபாதத்துங்கிற அடிப்படையில் மாதவிட நேரத்தில் மனநமா இருக்கக்கூடிய சூறாக்கள் ஓதுறது கூட அவாய்ட் பண்ணிக்கணும். மகரம் அல்லாத பெண்மணி நகைக்கு உதாரணம் தம்பியின் மனைவி நகைக்கு நான் ஜக்காத்து கொடுக்கலாமா? தம்பிக்கு ஜக்காத்து கொடுக்க வசதி இல்லை. அதாவது நீங்க கொடுக்கூடாது, நீங்க உங்க தம்பிக்கு பணத்தை கொடுத்து அவருக்கு கொடுங்க ஜக்காத்து. நீங்க நேரடியாக ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, நீங்க தம்பிக்கு வசதி இல்லையா தம்பிகிட்ட பணத்தை கொடுத்து தம்பி உங்க மனைவி நகைக்கு நீங்க ஜக்காத்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் கணக்கு பார்த்து மனைவிட்டு எவ்வளவு நகருக்கு எடுத்து ஜக்காத்து கொடுக்கலாம். தவிர நீங்க நேரடியாக தம்பி மனைவி எவ்வளவு நகருக்குது அங்க எவ்வளவு ஜக்காத்து கொடுன்னு சொல்லி நீங்க ஜக்காத்து கொடுத்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. என் நண்பன் ஷேக்குமார்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளான். சரி, அவர்களுக்கு மறைவான ஞானம் உள்ளது என்றும் அவர் கண்ணை மூடி பார்த்து மற்றவர்களை பற்றி புட்டு புட்டு வைப்பாராம். இது போன்ற நம்பிக்கை கொண்ட நண்பருக்கு இதை பற்றி தயவு செய்து விளக்கவும் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாட்டா சைத்தான் இந்த மாதிரி நம்பிக்கை தான் ஏற்படுத்துவான். அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாட்டா சைத்தான் இந்த மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்துவான். எந்த உள்ளத்துல அல்லாட நம்பிக்கை இருக்காதோ அந்த உள்ளத்துல கண்ட கண்ட கழிச்சடைகளின் மீது நம்பிக்கை உள்ள குடிப்பு வந்துடும். அதனால உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். உங்களுடைய நண்பருக்கு சொல்லுங்க, ஆற்றல் சக்தி பவர் குதிரத்து மறைவான ஞானம் அனைத்தும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. இந்த டூப்ளிகேட் ஷேக்குமார் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபிராடு பயலுக, இந்த ஷேக்குமார்லாம் இந்த ஃபிராடு பயலுக மக்களை ஏமாற்றி தன்னுடைய சுயநலனுக்காக தன்னுடைய கண்ட்ரோல வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய பெரிய பச்சை தலப்பா ஒன்று கட்டிக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு தியானம் பண்ணுவான். நேற்று பாருங்க ஒரு ஃபிராடு, நீங்க பேப்பர்ல பாத்தீங்களா, ஒரு ஃபிராடு பய ஒரு காலி டம்ளரை எரிய வச்சானா, எரிய வச்சு நான் பெரிய மந்திரவாதி பெரிய ஷேக் உடனே நினைச்சா என்ன பண்ணணும் சொல்லி அவன் டாக்டர் கூடவான் வந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பொம்பளை பிள்ளை தப்பா நடந்திருக்கான். இன்னைக்கு பேப்பர் வந்துச்சு பாருங்க செய்தி, ஒரு முஸ்லீம் துளுக்கம் பேரை கொண்டவன் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க, முஸ்லீம் சமுதாயத்தை கேவலப்படுத்துற மாதிரி. அதே மாதிரி இங்க ஊரப்பாக்கத்துல ஒரு சைத்தான் இருக்கிற ஒரு இபிலீஸ் ஷேக்னு சொல்லிட்டு அவனை பத்தி போயிட்டு வந்த நண்பர் நோட்டீஸ் அடிச்சு விட்டாரு, நான் அந்த ஊரப்பாக்க ஷேக் கிட்ட போனேன் அவன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி அவனை ஒரு ஆஜர்த்தத்தை என்ன பண்றான், அஜர்த்து அவனுடைய ஏஜென்ட் இவன் நம்ம தான் தாடி துப்பி வச்சா அஜர்த்துன்றோமே, அந்த ஊரப்பாக்க ஷேக்குடைய ஏஜென்ட் ஒரு தான் அவர் கூட்டு போயிருக்கிறான். இவர் அப்பாவி பாவம், வாங்க ஒரு பெரிய ஷேக் இருக்கிறாரு அவர் மறைவான விஷயங்கள்லாம் சொல்லுவார் சொல்லி கூட்டு போயிருக்கிறான். கூட்டு போன உடனே அங்க ஷேக் ரூம்ல ஒவ்வொருத்தரா போறாங்களா, எல்லாம் ஞான என்ன சொல்ற ஞான திருஷ்டை வாங்கிட்டு வெளியே வர்றாங்களாம். பொம்பளை போன மட்டும் லேட் ஆகுதான், ஆம்பளை போன சீக்கிரம் வந்துடுறானா. இவர் எல்லாம் இது சந்தேகப்பட்டு என்ன பண்ற, பின்பக்கமா போய் ஜன்னலை எட்டி பார்த்தா அங்க ஒரு படைசியா போன ஒரு பொம்பளை உதட்டோட ஒத்த ஒட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இவரு யாரு ஷேக், இதை பார்த்துட்டு பகீர நோட்டீஸ் அடிச்சு விட்டாரு இடையில வந்து, அந்த நோட்டீஸ் இருந்தேன் காட்டுறேன் காட்டுறேன் நோட்டீஸ் அடிச்சு அவர் போன் நம்பர் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு விட்டாரு, இதான் என் போன் நம்பர் நான் நடந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஏஜென்ட் கேட்டிருக்காரு, என்னங்க இது ஷேக் வந்து இப்படி பொம்பளை உதட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்காருக்கா, அது ஒண்ணு தெரியாதுப்பா ஞானம் அதை ஊட்டிட்டு இருக்காரு ஷேக் தானா, ஞானம் வந்து ஊட்டிட்டு இருக்காங்க. அந்தங்க ராயப்பட்டு ஒரு ஷேக் வந்திருக்கான் ஃப்ராடு, நடவடிக்கை இருக்கட்டும் கேஸ் போடட்டும் இல்ல அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பணும், எத்தனை பேர் அடிச்சாங்க அடிக்கிறதுக்கு அவனு அனுப்பட்டும், பப்ளிக்கா மக்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். இளைஞர்களை எந்த அளவுக்கு வழி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்ன சகோதரர்களே, அந்த ஷேக்குடைய முறிதா இருக்கிற இந்த பைத்தியகார பசங்க சிகரெட் பிடிக்கும் போது இப்படி பிடிக்கிறாங்களாம், ஏன்னா ஷேக் பாக்குறாரு எங்கேயோ சிகரெட் பிடிக்கிறவன் ஷேக் எப்படி நம்பிக்கை என்ன எங்க இருந்தாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன் உன்ன அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருக்கான். அதனால சிகரெட் பிடிக்கும் போது இப்படி பிடிக்கிறான், என்னடா ஏ அமர ஷேக் தேக்தஜி. அவ இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான ஜனத்தை என்ன சொல்றது, பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்புலயே வீடு ஷேக் தொலை வர்றது இல்ல, என்னன்னு கேட்டா ஜே அமர ஷேக் யஹா நமாஸ் பயப்படுத்தேஜி ஹர் வக்து காபத்துல சிலை ஜாத்தே. அட பாவியலா, இங்க இருந்து ஏற்பாட்டு போறது 2 மணி நேரம், அங்கே ஜித்தாக்கு போறதுக்கு 6 மணி நேரம், அங்கே இருந்து மக்காவுக்கு போறது 2 மணி நேரம், இங்க இருந்து காபத்துலாவுக்கு போனா போறதுக்கு 10 மணி நேரம், வரதுக்கு 10 மணி நேரம் ஆகும், ஹர் வக்து காபத்துல சிலை ஜாத்தே கியூஜி யஹா நமாஸ் நீ படுத்தே யஹா உங்கா ஆங்கோ மே கோய் பி ஆத்மியா நஹி திஸ்தா ஜி பூரா ஜானவரா திஸ்தே. அவர் கண்ணுக்கு எங்க யாருமே மனசுனா தெரிய மாட்டேங்கிறாங்களா, எல்லாம் மிருகமா தெரியுதான், அதனால மிருகத்து பின்னாடி தொழ மாட்டானா, அதனால காபத்துல போயிடறான். ஒரு சமயம் அவர் முகத்தை கண்ணாடி பாப்பர் போல தெரியுது. எதுக்கு சொல்றா சகோதரன், இந்த மாதிரி பிராடுகள் பின்னால போய் ஈமானை இழப்பதுங்கிறது நசீபு கெட்டவன், நசீபு கெட்டவன். அவனுக்கு அல்லா அவன் அவனுடைய உள்ளத்துல முத்திரையிட்டுட்டான், நீ காஃபிரா போ ஷேகிட்ட போய் உன்னுடைய ஈமானம் இழந்துருன்னு சொல்லி. அதனால அருமைக்குரியவர்களே, இந்த மாதிரி ஃபிராடுகள்ட்ட நம்பி ஏமாந்தோட ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை நினைக்கிறேன். இதே ராயப்பட்டால ஒரு ஷேக் ஒருத்தன் ஃபிராடு உட்காந்துக்கிட்டு ஒரு சம்பவம் ஒண்ணு, நம்மள்ட்ட களிமா சொல்றது ஒரு பையன் கூட்டு வந்தான், சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பையன் ஒருத்தன் களிமா சொல்றதுக்காண்டி என்று கூட்டு வந்தான், அந்த பையன் இந்து பையன் களிமா சொல்லி கூட்டு வந்தான். அவனுக்கு நான் களிமா சொல்லி கொடுத்துட்டு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துட்டு இஸ்லாத்துல உள்ள அடிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தம்பி உனக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுப்பா அப்படின்ட்டு புதுசா இஸ்லாத்துக்கு வந்து அப்பதான் என்ன கலிமா சொல்றான். கூட்டு வந்த ஒரு முஸ்லீம் பையன், அப்ப இந்த பையன் சொல்றான் அவன்கிட்ட, அதை கேட்கலாமா அப்படிங்கிறான். ஏய் அதெல்லாம் கேட்காதப்பா அப்படிங்கிறான். இவன் அதை கேட்கலாமாங்கிறான், இவன் அதெல்லாம் கேட்காதப்பாங்கிறான். என்னடா நடக்குது, அதை கேட்கலாமாங்கிறான், அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிற, எதப்பா கேட்கறீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னா, கடைசியில் அந்த பையன் தயங்கி தயங்கி கேட்கறான். என்ன கேட்கறான், பாய் நான் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ண, பாய் பா வாழைக்கு வா. சரி என்ன, அந்த பொண்ணு வந்து என்னை ஏறிட்டே பார்க்கல பாய். சரி அதுக்கு என்ன பண்றது. அப்போ நான் கிடையாது, முதல்ல நான் களிமா சொல்லுற முதல்ட்ட கேட்பேன், ஏதாவது லவ் ஆஃபீஸ்தான் கேட்பேன், எல்லாத்திலையுமே கேட்பேன். அந்த பையன் அப்படிலாம் இல்ல, நானா விலகிதான் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன், நான் முதலே கேட்டேனா இல்லையா, நீ இல்ல நீ போய் சொன்னே இல்ல இல்ல இப்ப லவ் ஆஃபீஸ்ல கிடையாது, இது 3-4 வருஷம் முன்னாடி நடந்தது, அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகி போயிடுச்சு, நடந்த சம்பவம் ஒண்ணு சரியா தப்பான உங்கள்ட்ட கேட்கறேன் அப்படின்னா. சரி என்னப்பா, அந்த பொண்ணை விரும்பினானா, அந்த பொண்ணு இவனை ஏறெடுத்தே பாக்கலையா. இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஷேக்கு கூட்டு போயிருக்கான், அந்த ஷேக்கு மந்திர மாயாஜலம் பண்ணாருனாக்கா அந்த பொண்ணை வசியப்படுத்திலாம் சொல்லி. அந்த ஷேக் என்ன பண்ணாலும் சில தாயத்து தலசமத்தெல்லாம் எழுதி சில நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்து, இதை என்ன பண்ணணும் சொன்னா, டெய்லி நீ வந்து ஒரு பண்ணு வாங்கணும். என்ன பண்ணு, கடையில பண்ணு வாங்கி அதை பிஸ்ஸா கறுக்கிற மாதிரி நடுவில் அறுத்து அதுக்குள்ள இந்த தாயத்தை வைக்கணும். தாயத்தினா அந்த பேப்பர் தாயத்தை 732 கட்டக்கட்டமா நம்பர் எழுதுவாங்க, ஜெயில் கைதி நம்பர் மாதிரி, அந்த நம்பர் எழுதின பேப்பரை அந்த இது கீழே வைக்கணும். வச்சு 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு பொட்டநாய்க்கு போடணும் அந்த பண்ணை. 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு பொட்டநாய்க்கு போடணும். போட்டா 4வது நாள் அந்த பொண்ணு உன்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் 3000 ரூபாய் பணத்தையும் வாங்கியிருக்கான் அந்த ஷேக்கு. 3000 ரூபாய் பணத்தையும் வாங்கியிருக்கிறான். நான் கேட்டேன், சரிப்பா 3 நாள் போட்டியா, போட்ட பாய். 4வது நாள் வந்துச்சா, ஆமா அந்த நாய் தான் வந்துச்சு பின்னாடி. ஏன் 3 நாள் தொடர்ந்து நாய்க்கு பண்ணு போட, நாய் என்ன பண்ண 4வது நாள் நன்றியோட வாழாடி பின்னாடி வந்துருக்கு பின்னாடி. இப்படியெல்லாம் அதாவது மார்க்கம் தெரியாதவங்கிறதுக்காண்டி இந்துக்களை ஏமாத்திருக்கான் ஒரு ஷேக. யார் யாரும் பேர்லாம் அந்த பையன், இந்த இடத்துல உள்ளவர் இந்த ஆள் பேர்ல நினைச்சோம், இதே ராயப்பட்டில் உள்ள ஆளு. எதுக்கு சொன்னா சகோதரர்களே, இந்த மாதிரி ஃபிராடு நம்பாதீங்க. மாயா மந்திரம் மாயம் பண்றது, இதுக்கு என்ன பேர் வச்சுன்னா தெய்வீக சிகிச்சை மையமா, ஆன்மீக சிகிச்சை மையம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பிராடுகள் உங்களுடைய ஈமானை திங்கிறாங்க. இந்த மாதிரி பிராடுகள் ஈமானை மாத்திக்காதீங்க. மறைவான ஞானம் ரப்புல் ஆலமீனை தவிர வேற எவனுக்கும் தெரியாது. ஈவன் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் கிடையாது. ஏன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தா அவங்களுடைய புனிதமான மனைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மேல யூதர்கள் முனாஃபிக்குகள் இட்டு கட்டினாங்க. அவதூறு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள் அவஸ்தப்பட்டாங்க. 40 நாள் ஏன் ரசூலுல்லாஹி தன்னுடைய மறைவான ஞானத்தை வச்சு, ஹே என் மனைவி பத்தி போய் சொல்லாதீங்கப்பா, என் மனைவி பரிசுத்தமானப்பான்னு சொல்லிருக்கலாமே. ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆயிஷா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது. சஹாபா கிட்ட ஆலோசனை பண்ணாங்க, இதுல என்ன முடிவு எடுக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், ஆயிஷா தலாக் சொல்லிடுங்க, எப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சோ இனிமே அவங்களை வச்சது சரியில்லை, தலாக் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு பெரிய மனசுல ஊண்டிங்காச்சுன்னா, அலி என்னையும் ரசூலுல்லாஹி பிரிக்க பார்த்தாரே அப்படி எவ்வளவு பெரிய ஊண்டிங் ஆச்சுன்னா, அது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு அந்த ஊண்டிங் தொடர்ந்துச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி 40 நாள் கஷ்டப்பட்டாங்க முடிவெடுக்க முடியாம. கடைசியில் அல்லாஹ் சூரத்து 100 இறக்கணும், அன்னைக்கு தரவில ஓதுனாங்க, சூரத்து 100 இறக்கணும், இறக்கி நபியே ஆயிஷா பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு கன்ஃபார்ம் ஆயிச்சு போய் ஆயிஷா கூட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹிக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தா ஏன் இதுல தள்ளாடும், ரசூலுல்லாஹி தடுமாறணும், 40 நாள் கஷ்டப்படணும், சரி புரியுதுங்களா. அதனால சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானங்கள்லாம் கிடையாது. வேற ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே மறைவான ஞானம் இல்லடா. இந்த கைசடைகள்லாம் எந்த மாத்திரம் மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்லி. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, இங்க புரசவாதத்தில் ஒரு ஷேக் ஒத்துருக்கான், புட்டு புட்டு வைப்பேன் நான் எல்லா ஷேக பத்தியும், புரசவாதத்தில் ஒரு ஷேக் ஒத்துருக்கான், அவன் பச்சை தலப்பா கட்டிட்டு இருக்கான். கட்டிட்டு மக்கள் அவன் முதல்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருக்கான்டா, ஒரு 20-30 பேர் ரெடி பண்ணி உனக்கு 1000-1000 ரூபாய் நீ போய் ஒவ்வொரு டெய்லி என்ன பண்ணும், எங்க வீட்டு வாசல் லைன்ல நிக்கணும். நீ அவன் வேலையை என்ன, வீட்டு வாசல் லைன்ல நிக்கணும். ஏன் பால என்னப்பா என்ன லைன்ல நிக்கிறேன், என்ன தெரியாதா, எவ்வளவு பெரிய ஷேக் இருக்கிறாரு, அவரு பிரச்சனை போய் தீர்த்து வைக்கிறாரு. இப்படி நீ மார்க்கெட்டிங் பண்ணும், இப்படி காசை கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் வீட்டு முன்னாடி பெரிய கூட்டம், துபாயில இருந்து லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான ரூபாய சில பேர் அனுப்புறாங்க. பாதிக்கப்பட்ட நேரடியாக சொன்னது அசரத், என் பையன் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அந்த மூதை சொன்னதான் கேட்கிறான் அப்படிங்கிறாரு. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அசரத், இந்த மூதை சொன்னதான் கேட்கிறான். யாரும் பார்த்தா அவன் சுனாமி வியாபாரம் பண்ணி, சுனாமி வியாபாரம் தெரியுமில, போதைப் பொருள் வியாபாரம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கான், அதை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி இப்படி பச்சை தலப்பா கடிகளை போட்டு பிரசவத்தில் ஒருத்தன். அதே மாதிரி பல்லாயிரத்துல ஒரு சேகோத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீங்க கடையில வியாபாரம் நடக்காது நடக்கல பறக்கத்தே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவன் பிடிச்சி போட துண்டு பிடியை மூணு பிடி உங்களுக்கு கொடுப்பான், ஒரு பிடியை வலது பக்கம் எறியணுமா, ஒரு பிடியை எழுது பக்கம் எறியணுமா, இன்னொரு பிடியை கல்லா பிடியில போட்டு வைக்கணுமா, போகவும் கொட்டுமா. இதை நம்புறாங்க பாருங்க, இதை நம்புறாங்க பாருங்க. அதனால சகோதரர்களே, இந்த ஷேக்குமாருடைய ஃபிராடு பூரா பெரிய ஃபிராடு. இந்த பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு சுபான்லா சுபான்லாங்கிற பாருங்க, இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் உதர்க்கமால் இதரல்லா அங்க உள்ள பணம் இங்க வந்துடும் நல்லா. இதுதான் நோக்கம், இந்த ஃபிராடுகள் நம்பாதீங்க சகோதரர்களே. மத்த கொள்ளக்காரன், மத்த ஃபிராடு, மத்த பிக் பாயிட்டுக்காரன், ஏமாத்து பேர்கிட்ட ஏமாந்தீங்கன்னா உங்களுடைய பணம் தான் போகும். இவங்கள்ட்ட ஏமாந்தீங்கன்னா ஈமான் போயிடும் சகோதரர்களே, ஈமான் போயிடும். தயவுசெய்து நம்பாதீங்க. கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே இல்லாத பவர் இவங்களுக்கு எங்கே வந்துரு போது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வச்சிருந்த பாசத்தை விடவா நீங்க இந்த ஷேக் மேல அதிகமா வச்சிருக்க போறீங்க. அதனால உண்மையிலே பின்பற்ற தகுந்த தலைவர், உத்தமமான தலைவர், அப்பழுக்கற்ற பரிசுத்தவான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, அப்படிப்பட்ட அழகான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கும் போது இந்த கழிச்சட காலில் போய் உள்ளுறது, அவங்க காலை பாலால கழுவி குடிக்கிறது, அவங்களுக்கு சஜிதா செய்யறது, அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க பணத்தை கொட்டுறது. சகோதரர்களே, நசீபு கிட்டவங்க நரகத்தை நோக்கி போறீங்கன்னு அர்த்தம், அல்லாஹ் தௌபா செய்யுங்க. ஒற்றைப்படை இரவுகளில் வீட்டில் அமல்கள் செய்யலாமா, என்னென்ன அமல்கள் செய்யலாம், தாராளமா செய்யுங்க. பள்ளிவாசல தான் செய்யணும் அவசியம் கிடையாது, வீட்டிலையும் அமல்கள் செய்யுங்க. பெண்கள் இருந்து அமல் செய்யுங்க, குரான் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, அல்லாட்ட துவா செய்யுங்க, அழுதழுது அல்லாட்ட கேளுங்க, மார்க்க விஷயமான நல்ல விஷயங்களை பேசுங்க, மார்க்க விஷயங்களான புத்தகங்களை படிங்க, குரானுடைய தர்ஜுமா பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை படிங்க. இது எல்லாமே நல்ல அமல்கள் தான். அதனால எல்லா நல்ல அமல்களுமே செய்யுங்க. மலேசியாவில் முசாபா செய்யும் பொழுது கையில் நெற்றியில் வைக்கிறார்கள், இன்னும் சிலர் முத்தம் கொடுக்கிறார்கள், இது கூடுமா? மலேசியா செய்யறதுலாம் மார்க்க மாட்டாதுங்க. மலேசியாவில் எப்படின்னா தொழுது முடிச்ச உடனே இந்த பக்கம் ஒரு முசாஃபா, இந்த பக்கம் முசாஃபா செய்வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இமாம் எழுந்து நின்றுவாரு, இவங்க எல்லாம் ரவுண்டா நின்றுவாங்க, ரவுண்டா நின்று அது அது அழகு பார்க்கறது அழகா இருக்கானா, அப்படியே முசாஃபா செஞ்சுட்டு அதை எல்லாரும் எல்லாரோட முசாஃபா செஞ்சிருவாங்க, எல்லாரும் எல்லாரோட முசாஃபா செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுட்டே வருவாங்க, யூ டர்ன் போட்டுட்டு அந்த ரவுண்ட் அப்படியே சுத்திட்டே வருவாங்க. இதெல்லாம் வந்து முசாஃபா செய்யணுங்கிறதுக்கான செய்யறது. அப்படி பரலான தொலைக்கு பேர் கண்டிப்பா முசாஃபா செஞ்சாகணும், எந்த கம்பல்சரி கிடையாது. முஸ்லீமை சந்திக்கும் பொழுது முசாஃபா செய்யுங்க, ரசூலா சொல்றாங்க, சலாம் சொல்லுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒவ்வொரு பரலான தொலைக்கு பேர் கண்டிப்பா முசாஃபா செய்யணும், அதனால பாவங்கள் மன்னிக்கப்படும், அப்படி எந்த கம்பல்சரியும் கிடையாது. எனக்கு கீழ்கண்ட சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உருவப்படத்தை எடுப்பது பற்றி, வீடியோ எடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, ஒரு நபி மொழி உருவப்படுத்தி இதை பத்தி பல தடவை சொல்லியாச்சுங்க. அந்நிய ஆண்கள் பார்ப்பது பற்றி, ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது கூடாதோ அதே போல்தான் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது கூடாது. ஆனால் இன்டர்நெட் டிவி போன்றவற்றில் பயான் என்ற ரீதியில் பார்க்கலாமா? உங்களுக்கு பார்த்தா இன்டர்நெட்லயோ டிவிலேயோ அல்லது மத்த இடங்களிலேயோ பயான் பார்க்கும் பொழுது அந்த அந்நிய ஆணுடைய முகத்தை பார்த்தா உங்களுக்கு தப்பான என்ன வருதுன்னா பார்க்காதீங்க. இவர் ஆடியோ மட்டும் கேளுங்க, இவர் ஆடியோ மட்டும் கேளுங்க, முகத்தை பார்க்காதீங்க. பார்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஒரு சுண்ணத்தை விடுவது பாவமா அல்லது நன்மை இல்லையா, மறுமையில் கடுமையான தண்டனை உண்டா, அல்லது செய்தால் நன்மையை செய்யாவிட்டால் பாவம் இல்லையா? உதாரணமாக தொப்பி அணிவது, அதாவது சுண்ணத்துகளை விடுறது பாவம் இல்ல, அதை அலட்சியமா நினைக்கிறது பாவம். சின்னத்துல விட்டு தெரியாம விட்டு சுண்ணத்துல விட்டுட்டோம், ஒரு சுண்ணத்தை மிஸ் பண்ணிட்டோம், அது பாவம் இல்ல, ஆனா அது அலட்சியம், சுண்ணத்து தானே அப்படின்னு நினைச்சா அது பாவம் ஆயிடும். முஸ்லீம் அல்லாத அனாத இல்லங்களுக்கு உதவி செய்யலாம், தாராளம் செய்யலாம், தப்பு கிடையாது. சக்காத்து கொடுக்கூடாது, மத்த முஸ்லீம் அல்லாத அனாதத்துக்கு சதக்காக கொடுக்கலாம், தர்மம் கொடுக்கலாம், தாராளம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பெண்கள் இமாம செய்யலாமா, அப்படி செய்தால் இமாம இக்காமத் சொல்லலாமா, சொல்லிட்டு அதை பத்தி. வீட்டில் உள்ளவர்களுக்கு தாடி வைப்பது பிடிக்கவில்லை என்றால் தாடி எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே தாடி வைக்க முடியாது. எனக்கு மனநமாக சூரா முழுக்கு தெரியும், ஆகையால் அதான் கேள்வி வந்துச்சு. அப்புறம் என்ன, ஜின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டாலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள், ஜின்களுக்கும் அவங்க தான் நபி. நான் சக்கா இன்னைக்கும் மக்கால காவத்துலாவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கஸா பகுதிகள் பகுதி, அது பக்கத்துல மஸ்ஜித் ஜின்னு ஒரு ஜின்னு இருக்கு, பள்ளியாசம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வச்சுதான் ஜின்களுக்கு உபதேசம் பண்ணாங்க, ஜின்களுக்கு தாவா செஞ்சாங்க, ஜின்களை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த இடத்துல இப்போ ஒரு பள்ளியாசம் கட்டப்பட்டது மஸ்ஜித் ஜின் அப்படின்னு சொல்லி. நான் சக்காத்து கொடுக்க வேண்டியவர் இந்தியா சென்று விட்டார், அவரிடம் நேரடியா பணத்தை கொடுத்தால் அவர் செலவு செய்து விடுவார், ஆகையால் அவருக்கு தெரியாமல் பிறகு அவருக்கு விசா மற்றும் டிக்கெட் எடுத்து கொடுக்கலாமா? தப்பில்லை, எந்த மாதிரி உதவினாலும் செஞ்சுக்கலாம். அவர் சக்காத்து வாங்க தகுதியானவராக இருந்தா அவர்கிட்ட பணத்தை கொடுக்க அவசியம் இல்லை, எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் அவர் செஞ்சுக்கலாம். அவருக்கு தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படி அவசியம் இல்லை, தெரியாம கூட செஞ்சுக்கலாம். ரமதான் மாதத்திற்கும் மற்ற நான்கு புனித மாதத்திற்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் தெரியலீங்களா எனக்கு? இது ஆறு வித்தியாசமா? ரமதான் மாதிரி எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ரசூலா சொல்றாங்க, அதான் சிறப்பு. என்னுடைய ஆபீஸில் தாடி வைக்க அனுமதி இல்லை, ஆகையால் தாடி எடுத்துக்கிட்டேன். நான் பாவம் செய்வேன் ஆகிவிட்டேன். நிச்சயமா பாவம் செய்த ஆயிட்டீங்க. தாடி வைக்க அனுமதி இல்லாத ஆபீஸ்ல வேலை செய்யாதீங்க, வேற நல்ல ஆபீஸ் தேடிங்க. இதுதான் அதாவது ரசூலுல்லாஹி சுன்னத்தை அலட்சியமா நினைக்கிறது. இதுதான் தாடி வைக்கிற சுன்னத்து தான். ஆனா அலட்சியமா நினைச்சு அதோட எனக்கு ஆபீஸ் வேலை தான் முக்கியம், என் பொண்டாடி சொல்ல தாடி வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த காரணம் தாடி வைக்க போறீங்கன்னா இது அலட்சியம் செய்து பாவமாயிடும். கணவனுக்கு தெரியாமல் என்னுடைய அம்மா வீட்டு வழிகளுக்கு சொந்தங்களுக்கு உதவி செய்யலாமா? உங்களுக்கு கணவன் காசு கொடுக்கிறார் செலவுக்கு, அதுல இருந்து மிச்சப்படுத்தி உதவி செய்யலாமா? செய்யலாம். கணவனுக்கு தெரியாமல் திருடி செய்யக்கூடாது. ஆண்கள் வீட்டில் ஏத்திக்காம இருக்கலாமா? அது சரி. பெண்கள் வீட்டில் ஏத்திக்காம இருக்கலாமா? அர்த்தம் இருக்குது. ஆண்கள் வீட்டில் ஏத்திக்காம இருக்கலாமாண்டா? ஆண்கள் பள்ளியில் தாங்க இருக்கணும். புது புது மார்க்கம்லாம் பேசாதீங்க. ஜினா செய்துவிட்டு மனப்பூர்வமா தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பானா? இனிமே செஞ்சுட்டு மன்னிப்பானா? இல்ல, ஏற்கனவே தப்பு நடந்து போச்சு, தெரியாம செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா? ரப்பல்லாஹ் நிச்சயமா மன்னிக்கிறவன், கிருபையாளர், மன்னிப்பான். நான் செஞ்சுட்டு மன்னிப்பானா? அது அல்லாஹ் ஏமாத்துற வேலை. வரக்கூடிய வருடத்தின் ஜகாத் தொகையை அட்வான்ஸா இந்த வருடம் கொடுக்கலாமா? இல்லங்க, வக்து டைம் வரதுக்கு முன்னாடி கொடுக்கூடாது. எப்படி தொழுகை வந்து நேரம் வந்தாலும் கொடுக்கணும் தொழுகணுமோ, அதே மாதிரி ஜகாத் வந்து ஒரு வருடம் பூர்த்தியான பிறகு தான் கொடுக்கணும். அட்வான்ஸா அடுத்த வருஷம் ஜகாத் இந்த வருஷம் கொடுக்கலாமா? அப்படி கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல்லாஹ் இந்த விஷயம் பேசணும், இந்த விஷயம் கேட்டோம், அப்படி அமைச்சு தொகை தருவாங்க. முக்கியமான ஒரு நிமிஷம் உட்காருங்க. நாளையில இருந்து இன்ஷா அல்லாஹ் 10 நாட்களுமே இஷா தொழுகை 8:30, தராவி இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு நடைபெறும். நாளையிலிருந்து ஒற்றைப்படை இரவு ஆரம்பமாகுது. வளமையா நம்முடைய பள்ளி நடக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் விடிய விடிய இபாத்து நடக்கும். அல்லாஹ் கிருபையால இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகை தினந்தோறும் 10 நாட்களுமே 2:30 மணியிலிருந்து 3:30 வரை இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகை நடக்கும். தஹஜ்ஜுத்துல கலந்து விரும்புறவங்க இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்துக்கலாம். அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் குங்குராயக்குறிச்சியிலிருந்து ஜாமியா தாருலும் என்ற ஹிஃபுது மதரசா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு, அந்த மதரசாலேருந்து உங்களுக்கு உதவி கிட்டு வந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அதிகமான உதவிகளை செய்யுங்கள்.